بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தமமான நட்பையும் பிரியத்தையும் பெற்ற, அன்னாருடைய கண்ணியமான தோழமையை பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இன்றைய தினம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர்கள், பெருமானாருடைய பிரியத்திற்கும் நேசத்திற்கும் ஆளானவர்கள் என்பதெல்லாம் நாம் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக அறிந்திருப்போம். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற நபிமார்கள் மற்ற மனைவிமார்களுடைய மனைவிமார்களை விட அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இருந்த ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த 11 மனைவிமார்களில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டுமே கன்னி பெண்ணாக முதலாவது திருமணமாக இருந்தார்கள். மற்ற எல்லா நபி மனைவிமார்களுமே விதவைகளாகவும் ஏற்கனவே 2 முறை 3 முறை திருமணமாகி விதவைகளாக இருந்து குழந்தை பெற்றவர்களுமாகத்தான் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிலேயே கன்னிப்பெண்ணாக இருந்தார்கள். அதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த வயது ஆயிஷா ரழியல்லாஹு தன்னுடைய இளம் வயதில் திருமணம் முடிந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு தன் மீது அளப்பரிய பாசமும் அன்பும் வைத்திருந்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு தன்னுடைய தகப்பனார் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய தாயார் உம்மு ரூமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லா சஹாபி பெண்மணிகளுமே பெரும்பாலும் ஷிர்க் குஃப்ரை பார்த்து அனுபவித்து ஷிர்க்குடைய வார்த்தைகளை கேட்டு ஷிர்க் இறைவன் அல்லாஹுக்கு ஷிர்க் வைத்து கண்ட கண்ட தெய்வங்களை வணங்கி வழிபட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நான் பிறந்தது முதலிருந்தே ஷிர்க்குடைய வார்த்தைகளை என்னுடைய காதால் கேட்டது கிடையாது, குஃபுருடைய வார்த்தைகளை என்னுடைய காதால் கேட்டது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு நபித்துவம் கிடைத்து 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைச்சி 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வீட்டில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா வீட்டில் ஷிர்க் குஃப்ருடைய வாடையே கிடையாது. அதே மாதிரி பெருமா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா எங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்களோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்லேயும் ஷிர்க் குஃப்ருடைய வாடையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ஆரம்பத்திலிருந்தே ஷிர்க் குஃப்ருடைய வாடை கூட இல்லாமல் அதனுடைய சத்தத்தை கூட என்னுடைய காதுகளால் கேட்காமல் நான் வளர்ந்தேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஹயர் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா பிறந்த உடனேயே அவருடைய தந்தையார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாயில் என்ற ஒரு மனிதருடைய மனைவியிடத்திலே பால் குடிப்பதற்காண்டி ஒப்படைத்து விடுகிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிற அரபு மக்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்தால் உடனே யாட்டை ஒப்படைச்சிடுவாங்க, அதுக்குன்னு செவிலித்தாய் வருவாங்க பால் குடிக்க வைக்கிறதுக்குண்டே அந்த செவிலித்தாய் இடத்துல ஒப்படைச்சிருவாங்க. அந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை அவனுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாயில் என்ற மனிதனுடைய மனைவியிடத்திலே பால் குடிப்பதற்காக விட்டு விட்டார்கள். அந்த வாயிலுடைய தம்பி யாருன்னு அஃப்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இந்த அஃப்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அப்படின்னு சொன்னால், பால் குடி சிறிய தகப்பனார் அப்படின்னு என்ன தெரியுதா, அதாவது யார் இடத்துல பால் கொடுத்தாரோ அவருடைய கணவர் வாயில். அப்ப அந்த வாயில் இருந்து ஆயிஷாக்கு யாரு? பால் குடி தந்தை, பால் குடி தாய், பால் குடி தந்தைன்னு சொல்லுவாங்க அரபில. உம்மு ரதா அபு ரதா, ரதா பால் குடிப்பாடுறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹரும் மின வதாஅதி மா யஹரும் மின நிகாஹி. திருமணத்தின் மூலமாக எதெல்லாம் ஹராம் ஆகுமோ அதெல்லாம் பால் குடிப்பதன் மூலமாகவும் ஹராம் ஆகிடும். அதாவது திருமண உறவின் மூலமாக மஹரம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தம் ஏற்படுது இல்லையா. திருமணத்தின் மூலமாக தாய் தந்தைங்கிற உறவு ஏற்படுது, அண்ணன் தம்பிங்கிற உறவு ஏற்படுது. இந்த உறவுலாம் எப்படி வந்து திருமணத்தை தடை செய்து விடுகிறதோ, ஹராமாக்கி விடுகிறதோ, அதாவது எப்படி ஒரு மகள் தன்னுடைய தந்தையை கல்யாணம் பண்ண முடியாது, தன்னுடைய சகோதரரை கல்யாணம் பண்ண முடியாது, அதே மாதிரி பால் குடி தந்தையும் பால் குடி சகோதரர்களும் இந்த ஹராம்ங்கிற லிஸ்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. சொல்ற விளைஞ்சா, அதாவது உதாரணமா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒரிஜினல் தந்தை யாரு? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரிஜினல் தாய் யாரு? உம்மு ரூமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி அவங்களுடைய பால் குடி தந்தை யார் அப்படின்னு சொன்னா வாயில் என்பவர். பால் குடி தாய் யாருன்னு சொன்னா அந்த வாயிலுடைய மனைவி. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உம்ரமான எப்படி அவங்களுக்கு மஹரமோ இரத்த பந்தமோ, அதே மாதிரி பால் குடி தந்தையும் அவங்களுக்கு இரத்த பந்தம். சரி, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய தம்பியை ஆனா ஆயிஷா கல்யாணம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? யாருங்க? சிறிய தாப்பனார். எப்படி அதாவது ரத்த பந்தத்தின் மூலமாக சிறிய தாப்பனார் ஹராமோ, அதே மாதிரி இந்த வாயில் என்பவருடைய மக தம்பியையும் ஆயிஷா என்ன பண்ண முடியாது? கல்யாணம் பண்ண முடியும். அவங்க யாரு? பால்குடி சிறிய தாப்பனார். அப்ப அதே மாதிரி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறந்த அது வேற மனைவியின் மூலமா பிறந்த குழந்தையா இருந்தா சரி, வேற மனைவி மூலமா பிறந்த குழந்தை, ஆனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பிள்ளை, அந்த பிள்ளையை ஆயிஷா கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க யாரு? அவங்க யாருங்க? சகோதரர், சகோதரர். அதே மாதிரி இந்த வாயில் இவருக்கு மூலமா ஏதாவது குழந்தை பிறந்திருந்தா, ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா, அந்த ஆம்பளை பிள்ளை ஆயிஷாவுக்கு என்னது? ஹராம், கல்யாணம் பண்ணக்கூடாது. இவங்க யார்? பால்குடி சகோதரர். சொல்ல விளைஞ்சிங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் மூலமாக எதெல்லாம் ஹராம் ஆகுமோ அதையெல்லாம் எதன் மூலமா ஹராம் ஆயிடும்? பால் குடிப்பதன் மூலமா ஹராம் ஆயிடும். உதாரணமா ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடியுது, ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் தனிமையில் இருந்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கிளவி வருது, ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கிளவி வருது. அந்த கிளவி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னம்மா நீ என்ன இவனையா கல்யாணம் பண்ண, நீ இவனையா கல்யாணம் பண்ண, இவன் யார் அப்படின்னு சொன்னா உனக்கு பால் குடி சகோதரன் அப்படின்னுச்சு. யாரை பார்த்த? யார்கிட்ட சொல்லுது? யார்கிட்ட சொல்லுது? பொண்ணுகிட்ட சொல்லுது. இந்த பையன் நீ கல்யாணம் பண்ணிருக்க மாப்பிள்ள, இவனுக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி. அவனுக்கு பால் கொடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நீ எங்கிட்ட பால் குடிச்சிருக்கிற, அதனால நீங்க ரெண்டு பேருமே என்ன ஆயிட்டீங்க? பால் குடி சகோதரர் ஆயிட்டீங்க அப்படின்னு உண்மையான முறையில் நிரூபிக்கப்பட்டால் அந்த கல்யாணம் என்ன ஆயிடுங்க? கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக தடைப்பட்டு போயிடும், நிரூபிக்கப்படும். உண்மைதான் அந்த கிளவி சொல்றது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் தடைப்பட்டு போயிடும். அப்ப ஏன்னு சொன்னா உறவின் மூலமாக இரத்த பந்தத்தின் மூலமாக என்னென்ன உறவுகள் எல்லாம் ஹராமாகுமோ அந்த உறவுகள் எல்லாம் எதன் மூலமாக உருவாகும்? பால் குடிப்பதன் மூலமாக உருவாகும். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு பால் குடி தந்தை யார் அப்படின்னா வாயில்ங்கிறவரு, அவருடைய தம்பி அஃப்லாஹ் என்பவர் பால் குடி சச்சா. சச்சான்னு சொல்லுங்க, சின்னதாக சொல்லுங்க, எவ்வளோ சொல்லிங்க. ஹயர் இந்த அஃப்லாஹ் என்பவர் அடிக்கடி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருவாங்க கல்யாணம் முடிஞ்ச ஒரு பின்னால. அப்ப நபிசுலாம் கேட்கறாங்க, அந்த அஃப்லா யாருன்னு கேட்கறாங்க. அடிக்கடி உங்க வீட்டு வர்றாரு அவனை பாக்குறதால யாரும் கேட்பாங்க. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லா, அவர் என்னுடைய பால் குடி தந்தையின் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்ப நபிசுலாம் அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் உனக்கு மகரமான ஆள் தான், அந்நியால் தான் அவர் பெண்ணுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவர் உனக்கு மகரமான ஆள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பெருமான சலாஜர் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஹயர் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இப்படி பால் குடித்து வளர்ந்து அவங்க ஆறு வயசை அடையும் பொழுது நல்லா அழகா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை செல்லமாக கூப்பிடும்போது ஹுமைரான்னு கூப்பிடுவாங்க. ஆயிஷான்னு கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? ஹுமைரா. ஹுமைரானா சிவப்பழகின்னு அர்த்தம், ஹுமைரான்டா சிவப்பழகின்னு அர்த்தம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ரொம்ப சிவப்பாக இருப்பாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மக்காவிலே அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஆறு வயசு ஆகும் பொழுது அவங்களுக்கு கல்யாணம் பேசிடுறாங்க, நிச்சயம் பண்ணிடுறாங்க. எப்படி நிச்சயம் பண்ணிடுறாங்க? முத்தாயிம் இப்னு ஸுபைர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இடத்துல அவர் காஃபிலா இருக்காரு, முத்தாயிப் இப்னு சுபைர் என்பவர் மக்காவிலே மிக பிரபலமான ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர். அவர் அவருக்கு என்ன பண்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவை திருமணம் முடிச்சு கொடுக்கறதா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா வாக்களிச்சறாங்க, நான் உனக்கு என்னுடைய மகள் அபு ஆயிஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அப்பதான் யாரை கல்யாணம் பண்றாங்க, சவுதா ரழியல்லாஹு தஆலாவை கல்யாணம் பண்றாங்க. ஹதீஜாவுடைய வயசு ஒத்தவங்களா இருக்கணும், அதே மாதிரி மூத்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதா ரழியல்லாஹு தஆலாவை ரசூலுல்லாஹி கல்யாணம் பண்றாங்க. அந்த நேரத்தில் ஹவுலா பின்த் ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா என்ற சஹாபி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலா நீங்க வெறும் சவுதாங்கிறது ஒரு மூத்த வயது பெண்மணி, ஏற்கனவே நீங்க ஒரு மூத்த வயது பெண்மணி, உங்களோட 15 வயசு மூத்த பெண்மணிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இந்த சவுதாவும் ஒரு மூத்த வயது பெண்மணி, அதனால நீங்க ஒரு இளம் வயது பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, ஒரு சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவை பற்றி அன்னை ஹவுலா பின்த் ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அபிராம் கேக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நான் நேத்து ராத்திரி தான் கனவு கண்டேன், நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு என்றால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, என்னிடத்துல ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு தட்டு கொண்டு கொடுக்குறாங்க, அந்த தட்டு மேல துணியால மூடி இருக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நபிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த தட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தான் அப்படின்னு என்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நான் என்னவா இருக்கும், அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு அதை திறந்து பாக்குறேன். அங்கே ஆயிஷாவின் முகம் தெரிந்தது, அந்த தட்டுல என்ன தெரிஞ்சது, ஆயிஷா ரழியல்லாஹு தன்னுடைய முகம் தெரிஞ்சது. எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேத்து ராத்திரி இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட கனவை அன்னை ஹவுலா பின்த் ஹக்கீம் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உடனே ஹவுலா சொல்றாங்க, யார சொல்லலா அப்படின்னா, நீ ஆயிஷாவை பிடிக்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இது நான் அபிப்பிராயப்பட்டேன், நீங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி, ஆனா இப்ப எனக்கு தெரியுது என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்ல, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இதுதான், அதனால நானே போய் பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னை ஹவுலா ரழியல்லாஹு தஆலா நேர உம்மு ரூமான் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உம்மு ரூமான் யாருங்க, யாருங்க தெரியலையா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அம்மா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அம்மா உம்மு ரூமான் போய் சொல்றாங்க. உம்மு ரூமான் ரழியல்லாஹு தஆலா சரி அப்பனா அபூபக்கர் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா மேட்டர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஹவுலா பின்த் ஹக்கீம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்களாம், அதே மாதிரி அவ கனவு அந்த மாதிரி கண்டாங்களாம், அதனால உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா இதுல விருப்பம் இல்லை, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுக்கு இதுல விருப்பம் இல்லை. என்ன காரணம், ரெண்டு காரணம், ஒண்ணு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரா நினைச்சாங்க, இதே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரா நினைச்சாங்க. அப்போ நான் என்னுடைய சகோதரங்கும் பொழுது நான் அண்ணன், நான் அண்ணன் வந்து எப்படி என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அண்ணன் வந்து எப்படி தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அதனால நான் வந்து அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே யாருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, முத்தாயிம் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, நான் உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தான் ரெண்டு காரணத்தினால யோசிக்கிறாங்க. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா அன்தல் அந்த அஹி ஃபில் இஸ்லாம், நீங்க எனக்கு சகோதரர் தான், ஆனால் என்னோட ரத்த பந்தம் உள்ள சகோதரர் அல்ல, இஸ்லாமிய சகோதரர். நான் உங்களுக்கு யாரு, இஸ்லாத்தின் ரீதியா நான் உங்களுக்கு சகோதரன், நீங்க எனக்கு இஸ்லாமிய சகோதரர் தான், தவிர என்ன சகோதரன் கிடையாது, ரத்த பந்த சகோதரன் கிடையாது. திருமணம் ஹராம் என்பது ரத்த பந்தம் உள்ள சகோதரனுடைய மகளை முடிப்பதா ஹராமே தவிர இஸ்லாமிய சகோதரனை மகளை முடிக்கிறது ஹராம் இல்லை. இல்லைண்டா, நீ உலகத்தில் யாருடைய மகளையுமே கல்யாணம் பண்ண முடியாது அப்படித்தானே, ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லோருமே யாரு, அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள்ங்கிறான். அப்போ அண்ணன் தம்பிங்க பொழுது நான் உங்களுக்கு அண்ணன், நீ எங்களுக்கு தம்பி, நான் உங்களுக்கு தம்பி, நீ உங்களுக்கு எனக்கு அண்ணன் அப்படின்னு நமக்கு பார்த்து சகோதரங்க பொழுது யாருடைய மகளையும் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிதானே. அப்பதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னமா அந்த அஹியஃபில் இஸ்லாம், நீங்க எனக்கு சகோதரர் தான், ஆனால் என்ன சகோதரர் என்றால் எனக்கு இஸ்லாமிய ரீதியான சகோதரர் தான், என்ன சகோதரர் இல்ல, ரத்த பந்தமான சகோதரர் இல்ல. அதனால சகோதரர்களே, இப்ப நான் உங்களை சகோதரர்களே சகோதரர் சொல்றதுனால நீங்க எனக்கு அண்ணன் ஆயிட முடியுமா, சகோதரத்துவம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவம், அதுக்காண்டி எங்க அத்தாவோட சொத்துல உங்களுக்கு பங்கு தர சொல்ல முடியுமா, இல்ல உங்க அத்தாவோட சொத்துல நானும் பங்கு கேட்க முடியுமா, ஹசரத் நீங்க அடிக்கடி சகோதரர் சகோதரன் சொன்னீங்க, அதனால எனக்கு நீங்க அண்ணன் ஆயிட்டீங்க அல்ல தம்பி ஆயிட்டீங்க, எங்க அத்தாவோட சொத்துல உங்களுக்கு பங்கு உண்டு, யாரா தருவீங்களா. அவ வெறும் சகோதரர்களேன்னு சொல்றதுனாலயோ அல்ல அண்ணன் சொல்றதுனாலயோ தம்பின்னு சொல்றதுனாலயோ என்ன ஆயிட முடியாது, ரத்த பந்த ரீதியா அண்ணனா தம்பியா ஆயிட முடியாது. இது உங்களுக்கு எப்ப விளங்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் மேல இஸ்லாத்தின் மேல முஸ்லீம்கள் கேட்கக்கூடிய, முஸ்லீம் அல்லாத ஒரு நான் முஸ்லீம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க என்னங்க அண்ணனைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, யார் தெரியுதா யாருங்க? என்ன அண்ணன், என்ன அண்ணனே? ஒன்னு விட்ட அண்ணனே. எத்தனை விட்ட அண்ணன்? ஒன்னு விட்ட அண்ணன், ஒன்னு விட்ட தங்கச்சி. அப்ப அண்ணனைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களது நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் மீது சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு தான் அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லக்கூடிய அழகான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்ணன் சொல்றதா என்ன முடியாது, அண்ணன் ஆயிட முடியாது, தம்பின்னு சொல்றதா தம்பி ஆயிட முடியாது. அப்போ அங்க ஒன்னு விட்ட சகோதரி, அல்ல ஒன்னு விட்ட சகோதரன் தான் சொல்றாங்க தவிர என்ன சொல்றது இல்ல, சொந்த அண்ணன் சொந்த சகோதரின்னு சொல்றது இல்ல. உதாரணம் சொல்றோம், இவர் யாருங்க, இவர் எங்க அண்ணன், அண்ணன் தான் எப்படி சொந்த அண்ணனா, இல்ல இல்ல வாடகை அண்ணனா. அப்போ இப்ப சொந்த அண்ணனா இல்லங்கிறாங்கல்ல, சொந்த அண்ணனா அப்படின்டா எனக்கு நம்பர் அப்படிதான் வந்தாரு, வந்து இது அண்ணன் அப்படின்றாரு. இப்ப நான் இது சொந்த அண்ணனா உடனே இல்ல இல்ல சொந்த அண்ணன் தான், வாடகை எடுக்கலாம் எடுக்கல, சொந்த அண்ணன் தான் அப்படின்றாரு. என்னடா இது இப்படி கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல உங்க கூட பிறந்த அண்ணனா, இல்ல எனக்கு 2 வருஷம் முன்னாடி பிறந்த அண்ணன் அப்படின்றாரு. அப்போ நாம அண்ணன்டால என்ன பண்றோம், என்ன அண்ணன்னு கேக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணனா, இல்லண்டா உங்க சின்னமாக பெரியமாக பிறந்த அண்ணனா, கசினான்னு கேக்குறோம். அப்ப அந்த மாதிரி சொந்த அண்ணங்கிறது என்பது வேறு, சொந்த அண்ணன் என்பது வேறு, கூட பிறந்த அண்ணங்கிறது வேறு, ஒன்னு விட்டு அண்ணங்கிறது வேறு. அப்ப அண்ணன் சொல்றதுனால அண்ணன் ஆயிட முடியாது, தங்கச்சின்னு சொல்லலாம் என்ன முடியாதுங்க, தங்கச்சி ஆயிட முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சச்சா மக்களை பெரியத்தா மக்களை கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி பேர்ல சொல்லிதான் தவிர, அவங்க உண்மையில எத்த ரீதியா அண்ணனாவோ தம்பியாகவோ அக்காவோ தங்கச்சி ஆக முடியாது. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க வந்து எனக்கு இஸ்லாமிய ரீதியான சகோதரன் தான் தவிர சொந்த கூட பிறந்த அண்ணன் கிடையாது, அதனால நான் உங்க மேல கல்யாணம் பண்ண தப்பு இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, சரி முத்தாயிம் இப்னு ஸுபைருக்கு வாக்களிச்சிட்டோமே, இது எப்படி முதல் பிரச்சனை தீர்ந்துருச்சு, ரெண்டாவது பிரச்சனை அவருக்கு வாக்களிச்சிட்டோம் வாக்கு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி என் நேரம் பயணம் பண்றாங்க. முத்தாயிம் இப்னு ஸுபைர்ட்டே போயிடுறாங்க, போய் கேட்கறாங்க, தவிர பண்ண அவனுக்கு வாக்களிச்சது உண்மைதான், ஆனா எனக்கு வந்து இப்போ முகமது சல்லாலுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே முத்தாயிம் இப்னு ஸுபைர் சொல்றாரு, நானும் யோசிச்சுக்கிருந்தேன் எப்படியாவது உங்க மகளை கழட்டி விட்டலாமான்னு சொல்லி. முத்தாயிம் சொல்றாரு, எனக்கும் ஆரம்பத்தில் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா இப்ப யோசிக்கிறேன் ஏன்டா வாக்கு கொடுத்தோம், எப்படியா கட் பண்ணி விட்டலாமான்னு யோசிச்சுக்கிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பொண்ணு ரொம்ப பக்கா முஸ்லீமா இருக்குது, உங்க பொண்ணு பக்கா முஸ்லீமா இருக்குது, எங்க நாங்களும் எல்லாருமே குஃபர்லையும் சிறுக்களையும் எங்களுடைய மூதாதையருடைய கொள்கையில உறுதியா இருக்கிறோம், உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எங்க எல்லாத்தையும் முஸ்லீமா மாத்தினாலும் மாத்திரும், அந்த பயத்தினால நாங்களும் எங்க வீட்டாரும் யோசிச்சுட்டு தான் இருந்தோம் உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லி, நீங்களா அவன் சொந்த ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு டபுள் சந்தோஷம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு டபுள் சந்தோஷம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தன்னுடைய மகளை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 6 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 6 வயசுல ஷவ்வால் மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்தை பத்தி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அப்ப கல்யாணம்டா என்னன்னு தெரியாது, எனக்கு கல்யாணம்டா என்னன்னு தெரியாது, நான் சின்ன பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருப்பேன், அப்ப எங்க அம்மா கூப்பிட்டு ஏய் வெளியே அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்து கண்ட்ரோல் பண்ணி வீட்டுல உட்கார வைப்பாங்க. அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா என்ன காரணம் ஏன் வெளியே போகக்கூடாதுங்க அப்படின்னா, அப்பதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரசூல்லாவோட, ரசூல்லாவோட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க கல்யாணம்டா என்னன்னு கேட்டேன், ஆயிஷா சொல்றாங்க நான் கல்யாணம் என்னன்னு கேட்டேன், அப்ப என்னுடைய தாயார் சொன்னாங்க இன்ஷால்லாஹ் கொஞ்ச நாள் போனா உனக்கு விளங்கிடும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு 6 வயசு சிறுமியா இருக்கிறாங்க தவிர என்ன ஆகல அவங்க பருவமடையில. அப்ப சொன்னாங்க அவனுக்கு பருவமடையும் போது உனக்கு விளங்கும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க உம்மு ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு தன் மகளுக்கு சொல்லிடுறாங்க. ஆனால் திருமணம் 6வது வயசுல நடந்தால் கூட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு எங்க தான் இருந்தாங்க, தந்தை வீட்டுல தான் இருந்தாங்க, தந்தை வீட்டுல தான் இருந்தாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து வந்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை வீட்டில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 3 வருஷத்துக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்படுறாங்க. ஹிஜ்ரத் அவங்க கூட போனது யாரு, ரசூலுல்லாஹ் கூட போனது யாருங்க, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. அப்போதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஹிஜ்ரத்தில் வரலாறு பற்றி ரொம்ப சொல்றாங்க. பிற்காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க ஹிஜ்ரத்துக்கு போகிறோங்கிற செய்தியை, அப்ப ஆயிஷாக்கு எத்தனை வயசு, 9 வயசு, 3 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு பிறகு 9 வயசுல ஆயிஷா ரசூலுல்லாஹி அபூபக்கருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, நான் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனோம், அதனால நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என்னுடைய தந்தையின் கண்ணீரை பார்த்த பிறகுதான் நான் அப்பதான் முதல் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, ஓ சந்தோஷமான நேரத்துல கண்ணீர் வரும்போது தெரியுது. அதோட நான் என்ன வழங்கி வச்சிருந்தேன்டா, துக்கமான நேரம் கஷ்டமான நேரத்துல தான் அழுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம ஹிஜ்ரத்துக்கு போறோம், மக்காவுக்கு போ மதீனாவுக்கு போறோம் அப்படின்னு சந்தோஷமான செய்தியை சொல்லும் பொழுது என்னுடைய தந்தை அழுதார்கள். அந்த அழுகையை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ மனிதனுக்கு சந்தோஷமான நேரத்துலயும் அழுவாங்க, அந்த கண்ணீருக்கு என்ன பேருங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பண்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு அரியகத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அரியகத் என்ற சஹாபிய மதீனாவுல மக்காவுக்கு அனுப்புறாங்க. எதுக்காண்டி, தன்னுடைய மனைவி உம்மு ருமான், தன்னுடைய மூத்த மகள் அஸ்மா, தன்னுடைய இளைய மகள் ஆயிஷா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு எங்க வந்துடுறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்ஹா அங்கே மதீனாவில் வச்சு தான் அவங்களுக்கு மதீனாவுக்கு வந்த உடனேயே கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்ஹாவுக்கு கடுமையான காய்ச்சல், எந்த அளவுக்கு என்றால் பெரும்பாலான சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த காய்ச்சலில் பாதிக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் காய்ச்சல் வந்துச்சு, ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் வந்துச்சு, கடுமையான காய்ச்சல், காய்ச்சல் சாதாரண காய்ச்சல்ல கடுமையான ஜுரம் வந்துச்சு. அந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரல படுக்க படுக்கையா இருக்கிறாங்க காய்ச்சல்னால. ஹயர் ஒரு மாசம் கழிச்சு அவங்களுக்கு காய்ச்சல் முடிஞ்ச பிறகு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பருவம் அடைகின்றார்கள். பருவம் அடைந்தவர்கள் அன்னை உம்மு ருமான் ரழியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, சரி ஆயிஷா பருவம் அடைஞ்சிட்டாங்க, இனி ஆயிஷாவை நம்ம யார் வீட்டுல ஒன்று விட்டுறணும், ரசூலுல்லாஹி அலைஹி வீட்டில் ஒன்று விட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி உம்மு ருமான் ரழியல்லாஹு அன்ஹா பண்ணுறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்பொழுது தோழிமாரோடு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவனுடைய தோழிமாரோடு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. உடனே ஆயிஷா ரழியல்லாஹு உம்மு ருமான் ரழியல்லாஹு அன்ஹா நேராக ஆயிஷா வந்து, ஆயிஷா விளையாண்டு போதும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் தலைவாரி அவங்களை முகத்தெல்லாம் கழுவி நல்ல ஆடை அணிவிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீட்டுல பார்த்தா அன்சாரி பெண்கள்லாம் வந்து கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த வாழ்த்தி பாட்டு பாடுறாங்க. அந்த கல்யாண வீட்டுல பாடுற மாதிரி வாழ்த்தி அந்த அன்சாரி பெண்கள்லாம் உட்கார்ந்து கை தட்டி பாட்டு பாடுறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பதான் உம்மு ருமான் ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளுக்கு திருமணம்னா என்ன, திருமண வாழ்க்கைனா என்ன, நீ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான் கணவர், நீ அவங்களோட தான் வாழணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெருமா கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முதல் முதல்ல அதுல சின்ன பிள்ளையா விளையாடிட்டு இருந்தவங்க வெட்கப்பட்டு முகத்தை குனிஞ்சுக்கிறாங்க, வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் உம்மு ருமான் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என் மகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தயாராயிட்டா. அப்ப ஒரு பெண்ணுக்கு வெட்க உணர்வுங்கிறது முழுமையா எப்போ வருங்க, அவள் பருவம் அடைய போறது, பருவம் அடைஞ்ச பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு வெட்க உணர்வுங்கிறது முழுமையா வரும், அந்த வெட்க உணர்வு என்ன மகளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஹயர் அதுக்கு பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் முடிச்சதும் அவனுடைய ஆறாவது வயசுல எந்த மாசம், ஷவ்வால் மாசம், அதே மாதிரி அவங்களோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சது எந்த மாசம் தான், ஷவ்வால் மாசம் தான். ஏன் சொன்னா அரபு மக்களுக்கு மத்தியில் ஒரு மூடநம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, ஷவ்வால் மாசம் பிறக்கிறவங்க செவ்வாய் தோஷத்துக்காரங்க. செவ்வாய் தோஷம் கேள்விப்பட்டீங்களா, கேள்விப்படுது இல்லையா? இன்னைக்கு இந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு மூடநம்பிக்கை, அதாவது யாரும் மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க பிறந்த தோஷத்தை பார்ப்பாங்க. அந்த ஜோசியம் சீனாமோடு பார்க்கும் பொழுது அந்த குழந்தை செவ்வாய் நட்சத்திரத்தின்படி செவ்வாய் தோஷத்தில் பிறந்திருந்தா அந்த தோஷத்துக்கு சில பரிகாரம் பண்ணணும். அப்படி பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்களேன், ஆணாக இருந்தால் ஆண் செவ்வாய் தோஷமாக இருந்தால் கல்யாணம் பண்ண பொண்ணு பொட்டுன்னு போயிடுமா, பொண்ணு செவ்வாய் தோஷமாக இருந்தால் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொட்டுன்னு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் ரெண்டையும் கல்யாணம் பண்ணி வச்சா நெகட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா நல்லா இருப்பாங்களாம். மாப்பிளையும் செவ்வாய் தோஷம் பொண்ணும் செவ்வாய் தோஷம்டா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு நல்லா இருப்பாங்களா, இதெல்லாம் இந்து மதத்தில் உள்ள மூடநம்பிக்கைகள். அதே மாதிரி அரபு மக்கள் மத்தியில் மூடநம்பிக்கை என்ன சொன்னா, ஷவ்வால் மாதத்தில் பிறந்த குழந்தை அது ஒரு பீட குழந்தை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிறந்தாங்க ஷவ்வால் மாதத்தில் பிறந்தாங்க. முத்தஹிம் இப்னு சுபைர் தெரியாம ஒத்துட்டார் பொழுது, ஆரம்பத்தில் தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டார் அவரு ஹயர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூடநம்பிக்கையை உடைப்பதற்காக ஷவ்வால் மாசத்துல பிறந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணமும் ஷவ்வால் மாசத்துல செஞ்சாங்க. குடும்ப வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சாங்க, ஷவ்வால் மாசத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மேல ரொம்ப அளப்பரிய பாசம் வச்சிருந்தாங்க. மற்ற மனைவிமார்களை விட சின்ன புள்ளங்கிறதுனால ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க பெருநாள் அன்னைக்கு. அப்ப மஸ்ஜித் நபவியுடைய ஓரத்துல என்ன பண்றாங்க, சில காட்டரபிகள் நீக்ரோக்கள் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, இளைஞர்கள் ஈட்டி பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, ஈட்டி குத்துற பயிற்சி, சிலம்பாட்டம் இதெல்லாம் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பள்ளியாசலுக்கு பக்கத்துல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாக்குறாங்க, பார்த்தோம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்துடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து என்ன பண்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சிருக்காங்க, கைக்கு மேலே ரசூலுல்லாஹி கைக்கு மேலே தங்களுடைய தாடைய, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய தாடையை வச்சு சாஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கைக்கு மேலே சாஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டே இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கை மேலே தலையை வச்சிருக்காங்க, தலையை வச்சு வெடிக்க பாக்குறாங்க. அதை பார்த்தோட கொஞ்ச நேரத்தில் ஆயிஷா ரசூலுல்லாஹி கேட்குறாங்க, ஆயிஷா போதுமா கை வலிக்குது, கை வலிக்குது எனக்கு எடுக்கணும், பார்த்தது போதுமாங்கிறாங்க. ஆயிஷா இல்லையா ரசூலுல்லாஹி இன்னும் பார்க்கணும், நான் பார்த்தது போதா இன்னும் பார்க்கணும், ரசூலுல்லாஹி கை வச்சுட்டே நிற்கிறாங்க. ஆயிஷா இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க. ரெண்டு மூணு முறை பெருமானம் கேட்குறாங்க, ஆயிஷா கை வலிக்குது போதுமா போதுமான்னு. ஆனால் ஆயிஷா ரசி இல்லாத இல்லை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும்னு சொன்னேன், பெருமானம் அவங்களுக்கான கையை தாங்கிட்டே இருக்கிறாங்க. கயிறு முழுமையாக பார்த்து முடிச்சு போதும்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, கையை கீழே எடுக்கிறாங்க. இப்படி ஒரு வரலாறு இருக்குது. இப்படி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளப்பரிய பாசம் வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க வயசானவங்க, நீ யாரு வயசானவங்க, ஆனால் நான் சின்ன பொண்ணு, வரீங்களா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கலாம், யாருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கலாம் வரீங்களா அப்படின்னு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய எந்த ஆசையாக இருந்தாலும் சரி உடனே நிறைவேற்றிடுவாங்க, சரி ஓடலாமே அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே யார் ஜெயிச்சிடறாங்க, அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு ஜெயிச்சிடறாங்க, ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஜெயிச்சிடறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்க பொதுவாக என்ன பண்ண, குழந்தை பெற்றுச்சுனாக்கா. ஆனா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா குழந்தை பெறாமலே குண்டாயிட்டாங்க. ஆரம்பத்தில் சின்ன ஒல்லியா இருந்தாங்க, அப்புறம் போக போக குண்டாயிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா இப்போ ஒரு போட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி, ஓட்டம் வைக்கலாமான்னு. ஆ ஓட்டம் வைக்கலாம், ரெண்டாவது ஓட்டம் வைக்கிறாங்க, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடறாங்க. அப்ப நபி போட்டி டிராவா ஆயிடுச்சு, ஓ தசாவல் முசாபகா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஓ தசாவல் முசாபகா போட்டி டிராவா ஆயிடுச்சு, அன்னைக்கு நான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நீ ஜெயிச்ச, என்ன ஆயிடுச்சு டிராவா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஹயர் எந்த அளவுக்கு மனைவி மேல பாசமா இருந்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தாங்க. என்னன்னா ஹலாலான தேவைகள் எதுவாக இருந்தாலும், எந்த அளவுக்கு என்ன ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவோம், கறித்துணை என்ன சொல்லியிருப்பேன், கறித்துண்டை எடுத்து நான் வாயில ஒரு பகுதியை கடிச்சுப்பேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பகுதியை கடிச்சுக்கிட்டு ஆயிஷா ரெண்டு பேரும் இழுப்போம், யாருக்கு அதிகமான கறி வருது பார்ப்போமா, நான் ஒரு பக்கம் இழுப்பேன், ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் இழுப்பாங்க, ஒரே துண்டு கறியை வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துக்கிட்டு இருப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா இதெல்லாம் நடக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பாட்டில் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது, ஒரே கிளாஸ்ல ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது, ஒரு இளநில ரெண்டு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கலாம், கல்யாணத்துக்கு பிறகு என்னங்க, கல்யாணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னைக்கு யாராவது போய் ரசூலா அப்படி செஞ்சிருக்கிறாங்க, இப்போ நம்மளும் ஒரு கருத்து எடுத்து ஆள் கொஞ்சம் இழுக்கலாம் அப்படின்ட்டா ஏமா இழுத்து பொத்து விட்டுறா போய் விடும் அப்படின்னு சொல்லி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு வந்து அவ்வளோ பிஸியில மனைவி மக்களோட அன்பா இருக்கிறது நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக உலகத்திற்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம், ஒரு நேரத்தை எப்படி நிர்வாகம் பண்றது, நேரத்தை எப்படி நம்ம ஷெட்யூல் போட்டு எந்தெந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யறது, இதை உலகத்திற்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவ்வளோ பிஸியா இருந்தாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடத்தினாங்க, மக்களை சஹாபாக்களை தர்பியத் படுத்தினாங்க, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க, வரக்கூடிய எதிரிகளை சமாளிச்சாங்க, இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு போர்க்களத்துக்கு போனாங்க, எல்லா நேரத்திலையும் எல்லா வேலையும் செஞ்சுருந்தாங்க. அதே நேரத்தில் யாரையும் கவனிச்சாங்க, மனைவி மக்களையும் கவனிச்சாங்க. இல்லை நான் ரொம்ப பிஸிமா அதனால என்ன விட்டு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைவி மாட்டே விட்டு சொல்லலை. ஹயர் அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என் மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பாசமாக அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயர் இப்படி இருக்கும் பொழுது உஹது போர் வருது. உஹது போரில் ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அண்ணே ஆயிஷாண்டே, ஆயிஷாவே நீ என் மேலே கோபமாக இருந்தால் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. நீ என் மேலே கோபமாக இருந்தால், நீ கோபமாக இருக்கியா நல்ல மூடில் இருக்கியா, நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம ஆளுகளுக்கு கல்யாணம் பல வருஷம் ஆனால் கூட மனைவி நல்ல மூடில் இருக்காங்களா கோபமாக இருக்காங்க கண்டுபிடிக்க தெரியாது. அவங்க ஏதாவது கோபத்தில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஏடாவளமா ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிப்பாங்க, கட்டிக்கிற ஆளுங்களா உண்டு. கேள்விப்பட்டு நடக்கிறது இல்லையா, சில பேர் அப்படி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க, அதில் எங்க வீட்டில் நடக்கிறதா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட, ஆயிஷாவே நீ நல்ல மூடில் இருக்கியா கோபமா இருக்கியாங்கிறத நான் ஈஸியா புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா யார சொல்லா எப்படி புரிஞ்சுப்பீங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நல்ல மூடில் இருந்தா ஏதாவது எது சொன்னாலும் சரி உங்களை ரசூலா அனுப்பி வைத்த அல்லாஹ்வே சத்தியமாக, உங்களை ரசூலா அனுப்பி வச்சு அல்லாஹ் சொன்னான், உங்களை ரசூலா அனுப்பி வைத்த அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் சொல்லி என்ன அல்லாஹ் சொல்லும் போதுதான் எப்படி சொல்லுவேன், என்ன ரசூலா அனுப்பி வைத்த, என்ன ரசூலா அனுப்பி வைத்தேன்னு சொல்லுவேன். ஆனா கோபமா இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலா அனுப்பி வைத்து அல்லாஹ் சத்தியமாக இருக்குவேன், யாரை விட்டுருவேன், என் பேரை சொல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பேரை சொல்லுவேன், அதை வச்சு கண்டுபிடிச்சுமே கோபமா இருக்குன்னு சொல்லி அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார சொல்லலாம், அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது, நான் உங்களை அதுக்காண்டி வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு சமாதானப்படுத்துறாங்க. இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில ரொம்ப முஹப்பத்தாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் உஹது போர் வருகிறது, ஹிஜ்ரி ரெண்டுல அந்த உஹது போரின் பொழுது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உஹதி யுத்தத்தில் கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியோட அங்கே பாதிக்கப்பட்ட அடிபட்டவங்களுக்கு காயம் போடுறது, மருந்து போடுறது, அதே மாதிரி தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி பணிவிடைகளை செய்கிறாங்க. ஹிஜ்ரி அஞ்சில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனுல் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு போகிறாங்க. பனுல் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய போருக்கு போகிறாங்க. இந்த பனுல் முஸ்தலிக் போர் இருக்குது பாருங்க, அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை சம்பவம். ஆயிஷா ரதியல்லாஹு வாழ்க்கை வரலாறு மட்டுமில்ல, இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், பனுல் முஸ்தலிக்கின் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போருக்கு போய் திரும்ப வர்றாங்க. வர்ற வழியில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணிடுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை எந்த போருக்கு போனாலும் சரி ஒரு மனைவியை கூட அழைச்சிட்டு போவாங்க, ஒரு மனைவியை கூட அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு எந்த மனைவியை கூட்டு போறதுன்னு குலுக்கல் போட்டு பார்ப்பாங்க, அது யார் பேர் வருது அவங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த போரில் யார் பேர் வருதுன்னு சொன்னால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய போர் வருது, பேர் வருது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு போயிடுறாங்க. திரும்பி வரும்பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க, இரவு தங்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னால், யாரை சொல்லலா, எங்கள்கிட்ட குடிக்கிறதுக்கும் ஒழிச்சிறதுக்கும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம நைட்டு புறப்பட்டுனாதான் நம்ம ஃபஜருக்குள்ளே இந்த ஊருக்கு போய் சேர முடியும், அங்கே கொஞ்சம் தண்ணி வசதி இருக்கும், அதனால் நம்ம அங்கே போயிடலாம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி திட்டம் போட்டுறாங்க, சரி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உடனே புறப்பட்டு போயிடலாம், இப்போ எங்கே போயிடலாம், ஃபஜருக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி அங்கே போயிட்டோம்னா அங்கே தண்ணி வசதி இருக்கும்னு ரசூலுல்லாஹி புறப்பட சொல்கிறாங்க. புறப்பட சொன்னால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய கழுத்தில் கலந்த நகையை காணும், போகிற இடத்துல இங்கே கலந்து விழுந்துருச்சு. இதை தேட போகிறாங்க பாருங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா படை புறப்படுறது தாமதமாயிடுது. தேடுறாங்க ரொம்ப லேட்டாகிடுது. ரசூல கோவப்படுறாங்க ஆயிஷா மேலே, இதுதானே அவனை கூட்டு வர மாட்டேங்கிறது, நீ மேலே நகையை தொலைச்சிட எல்லாத்துக்கும் இளைஞ்சலாக இருக்குது பாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சத்தம் போடுறாங்க. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு தேட ரொம்ப நகையை தேடிட்டு வந்ததில் கடைசி நகை கிடச்சிருது. கிடச்சிட்டு வந்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு முன்னாடி போய் சேர முடியல, தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி போய் சேர முடியல, பாதிலேயே ஃபஜர் வந்துடுது. இதில் என்ன, தண்ணி இல்லாத இடத்துல போய் ஃபஜரில் போய் மாட்டிக்கிறாங்க. சாபாக்கெல்லாம் ரொம்ப அதிருப்தி படுறாங்க, என்ன இது ஆயிஷா பண்ண வேலை, நம்ம ஒதுச்சிருக்கு தண்ணியில் பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தில் இருக்கிறான், தயமுடைய ஆயத்து, நீங்கள் ஃபைல்லம் தஜிது மான், நீங்கள் ஒது செய்வதற்குரிய தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஃபதயம்மமும் ஸைதன் தய்யிபா, பரிசுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த தயமும் உடைய ஆயத்தை அல்லாஹ் அங்கே தான் இருக்கிறான். அப்போ தான் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலாவோ, இவங்க வந்து மதீனாவிலே ஹவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர், இந்த சஹாபி ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவர் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலாவோ, அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப பாசம் உள்ளவங்க, அவங்க சொல்றாங்க, யா ஆல அபூபக்கர், அபூபக்கருடைய மக்களே அல்லாஹ் உங்க மேலே எவ்வளோ கிருபை செஞ்சிட்டான்னு சொன்னால், உங்களுடைய ஒரு மகள் அதான் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிருக்கான், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டான். ஆயிஷா ரதியல்லாஹு செஞ்ச சின்ன மிஸ்டேக், என்ன மிஸ்டேக், நகையை தொலைச்சது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிட்டா, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டான். என்ன சலுகை, தண்ணி இல்லை என்றால் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தண்ணீர் மண்ணை கொண்டு தயம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சலுகை அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. ஹைர் அந்த இரவிலே புறப்பட்டு வந்துறாங்க. அன்றைக்கு ராத்திரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கி அதே மாதிரி புறப்படும் பொழுது அந்த செயின் என்ன செய்யணும் தெரியல, கலந்து கலந்து உள்ள செயினோ தெரியல, அதே மாதிரி அவங்க தங்களுடைய தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க, செயின் மறுபடியும் கலந்து கொண்டுச்சு, காணா போச்சு. காணா போனேன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு பயந்துடுறாங்க, நேற்று ராத்திரி நம்ம காணா போனது ரசூலுல்லாஹி சத்தம் போட்டாங்க நம்மளே, அதனால ஒட்டுமொத்த படையும் கஷ்டமா போச்சு, அதனால இன்னைக்கு ராத்திரி காணாம போனது நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்லாம கொல்லாம போய் தேட ஆரம்பிச்சிடறாங்க, சொல்லாம கொல்லாம போய் தேட ஆரம்பிச்சிடறாங்க. தேடுனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்புறம் என்ன சொல்லி, புறப்படுங்க டைம் அடிச்சலாம் கிளம்புங்க அப்படின்றாங்க. எல்லா சஹாபாக்களும் புறப்படுறாங்க, சஹாபாக்கள் புறப்பட ஆயத்தமாயிடுறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு உட்கார்றதுக்குண்டு அதை மனைவிமார்கள் பெண்கள் உட்கார்றதுக்குண்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி செஞ்சு அந்த தொட்டியில் என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க, அதில் பரதாலாம் போட்டிருக்கோம், ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கோம், அந்த தொட்டியை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி ஒட்டகத்துக்கு மேலத்துக்கு வச்சுருவாங்க. அது குள்ள தான் ரசூலுடைய மனைவிமார் உட்கார்ந்திருப்பாங்க பெண்கள் பர்தா வேணுங்கிறதுக்காக வேண்டி பர்தாவுடைய 1200 சம்பவம். அப்ப அதே மாதிரி அந்த பெட்டியை தூக்கி வைக்க கூட ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரொம்ப மெல்லிசா இருக்கிறாங்க மெல்லிய புடம்புங்கிறதுனால உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல கவனிக்கல ஸ்கிரீன் போட்டுருக்குது என்ன பண்ணா பெட்டியை தூக்கி அப்படியே எதிர்மேல தூக்கி வச்சுட்டாங்க ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வச்சுட்டாங்க ஒட்டகத்துக்கு மேல வச்ச உடனே ஒட்டகம் கிளம்பிடுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிளம்பிடுறாங்க ஆனா ஆயிஷா எங்க நிக்கிறாங்க நகையை தேடிக்கிட்டு நிக்கிறாங்க நகையை தேடிக்கிட்டு நிக்கிறாங்க படை புரட்டு போயிடுச்சு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து பாக்குறாங்க படை போயிடுச்சு உடனே நம்ம பெண்களா தான் என்ன பண்ணுவாங்க அழுது ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிடுவாங்க ஆனா நீ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா டென்ஷனே ஆகல நிம்மதி அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு போன பிறகு ஏதாவது தேவைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு பணிவிலைக்காண்டி ஏதாவது கூப்பிடுவாங்க அப்ப உள்ள ஆள் இல்லைன்ற என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அங்கே உட்காந்துறாங்க உட்காந்தா ரொம்ப நேரம் ஆச்சு யாருமே தேடி வரல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படியே தூங்கிடுறாங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனால் இந்த சம்பவம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஒரு நீண்ட வரலாறு. இந்த சம்பவம் அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஒரு மாசத்துக்கு மேல இஸ்லாத்தையே அப்படி ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. மக்கதினால இஸ்லாமே அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. ரசூலுல்லாஹி 35 நாள் எதுவுமே ஓடல. ஆனால் 35 நாளுக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய புகழ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்கு உயர்த்த வச்சுட்டான். அது என்ன சம்பவம் என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு என்னெல்லாம் சம்பவங்கள் நிகழ்ந்துச்சு இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். பேசணும் இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பனுல் முஸ்தலிக் என்ற யுத்தத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டு திரும்ப வரும்பொழுது அந்த பெண்கள் அமரக்கூடிய அந்த தொட்டி போன்ற அந்த பகுதியில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தொட்டியை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைக்கக்கூடிய ரெண்டு பேரும் ரெண்டு சஹாபாக்கள் தூக்கி வச்சிடுறாங்க. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காணாமல் போன நகையை தேடி எடுத்துட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தா படை பூரா போயிடுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஆள் அனுப்புவாங்க நம்மை தேடி அந்த நேரத்தில் நம்ம வந்து யாரும் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த இடத்துல நகை காணா போச்சு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க அசதியில் அப்படி தூங்கிடுறாங்க. பொதுவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு படை ஒரு இடத்துலேருந்து புறப்படுது அப்படின்னு சொன்னால் உதாரணமாக அங்கே மக்காப்பள்ளியிலேருந்து புறப்படுது வைங்களேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் புறப்பட்ட பிறகு ஒருவர் அல்ல ரெண்டு பேரை மட்டும் என்ன பண்ணுவாங்க தனியாக நியமிச்சுவாங்க. நியமித்து அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா படை மக்காப்பள்ளியை விட்டு புறப்பட்டு இந்த பக்கம் போகணுங்க திருநெல்வேலி பக்கம் போய் ஒரு தாம்பரத்தை தாண்டினதுக்கு அப்புறம்தான் இவங்க ரெண்டு பேரும் புறப்படுவாங்க. அப்போ அவங்க போக போக இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள்கள் தாமதமானாலோ அல்லது ஏதாவது பொருள்கள் தவறி விட்டாலோ அதை பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் சஃபான் இப்னு முஅத்தல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பின்னாடி வர்றதுக்காக நியமிக்கிறாங்க. அவங்க வர்றாங்க பார்த்தா படை இருந்த இடத்துல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா படுத்துக்கிறாங்க. அவங்க யாரும் பார்க்கல கிட்டவே உத்து பார்க்குறாங்க அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. உடனே இன்னால் இல்லா இன்னா இலை ராஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க சஃபான் இப்னு முஅத்தல் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படியே எழுந்து உட்காந்துடுறாங்க. இன்னால் இல்லா இன்னா இலை ராஜோன் கேட்ட உடனே அப்படி எழுந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க சஃபான் ரழியல்லாஹு அன்ஹு என்கிட்ட எந்த பேச்சுமே பேசணும் இல்லை இந்த இன்னாலிதாயி சொன்னதை தவிர அவர் எந்த பேச்சும் எங்கிட்ட பேசலை நானும் அவருக்கு எந்த பேச்சும் பதிலும் சொல்லலை. அவர் தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து வந்து எனது அருகில் அப்படி குனிந்து படுக்க சொன்னார் நான் அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். சஃபான் இப்னு முஅத்தல் முன்னாடி கயிறை பிடித்து இழுத்து செல்ல நான் ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டகத்தின் மீது அமர வைத்து அதில் சஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்த உடனே முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை என்ன பண்றான், ஆஹா இது அருமையான வாய்ப்பு, ஒரு ஃபித்னா குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அனுவையும் சஃபான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹா அனுவையும் இணைச்சு என்ன பண்ணிடுறான்னா கட்டுக்கதையை அவுத்து விட்டுறான், கட்டுக்கதையை அவுத்து விட்டுறான். எப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே திட்டம் போட்டு தான் தாமதமாக வந்தாங்க, ரெண்டு பேருக்கும் தவறான தொடர்பு இருந்துச்சு நவுது பில்லா அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்ஹா மேலே அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிடறான் முனாஃபிக்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை. இந்த செய்தி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மீது பரப்பப்பட்ட இந்த அவதூறு செய்தி அப்படியே காட்டு தீ மாதிரி வேகமாக பரவிடுது. பொதுவாக உண்மை எப்படிதாங்க போவோம், தமிழில் சொல்லுவாங்களே உண்மை செருப்பை மாற்றுறதுக்குள்ள பொய் ஊரை சுற்றி வந்துடும். உண்மைக்கும் பொய்க்கும் யார் முதல்ல போகிறாங்கன்னு சொல்லி போட்டி வச்சா உண்மை மெதுவாக புரட்டு போய் செருப்பு எதுவும் மாட்டிகிட்டு இருக்குமா, அதுக்குள்ள பொய் என்ன ஆகிடுமா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுமா. அந்த மாதிரி உண்மைங்கிறது மெதுவாக தான் போவான, பொய்யான செய்தி வதந்தி தான் வேகமாக பரவும். அந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர் மீது அவர் சொல்லப்பட்ட அந்த அவதூறு அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிடுது. எந்த அளவுக்கு என்றால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருக்கு தெரியாது, தாமே இப்படி ஒரு அவதூறு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த பிரயாணத்திலே வந்து ஒரு மாசமா கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பெருமானா செல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டால் எவ்வளோ அன்பா பரிவா பாசமா இருப்பாங்களோ அந்த அன்பும் பரிவும் இங்கே மிஸ்ஸிங். இங்கே என்ன இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு இல்லை, அந்த பரிவு இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை உணர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது வெளியில் இந்த மாதிரி நம்மளை பத்தி அவதூறு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போனா ராவ் என்றும் இல்லாமல் பகல் என்றும் இல்லாமல் முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பேச்சு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பொதுவாகவே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது என்ன ஆகிடும், உண்மையாயிடுங்கிறது கோயபல்சன் என்ற ஒரு பொய்யனுடைய கொள்கை. அது அந்த கோயபல்சங்கிறவன் ஒரு பொய்யன், அவன் வகுத்து கொடுத்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது என்னவா மாறிடும், உண்மையாக மாறிடுங்கிறது. அந்த கான்செப்ட் இப்படி என்ன ஆயிடுச்சு, இந்த முனாஃபிக்களோ முனாஃபிக்களோட தலைவ தலைவனோ மேலும் மேலும் மேலும் பொய்யை பரப்ப ஆரம்பித்த உடனே அது சில சஹாபாக்களை உண்மையான முஸ்லீம்களை கூட அது பாதிச்சிருச்சு. முஸ்லீமே உண்மையாக இருக்குமோ, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நம்மளால் உடனே என்ன சொல்லுவோம், இருக்கட்டும் சார் நெருப்பு இல்லாமல் புகையுமா, என்ன புகையுமா நெருப்பு இல்லாமல் புகையுமா, ஆனால் ஆயிஷா எவ்வளோ சுத்தமாக இருக்கட்டும் இருந்தால் கூட ஏதோ சம்திங் அங்கே நடந்திருக்கும், அதனால தான் அப்படியே என்ன பண்ணுவோம் இப்படி நினைக்கிற நாலு பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி சில சஹாபாக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அந்த அவதூறு செய்திக்கு அவங்க ஆட்பட்டுறாங்க, அவங்க ஆளாயிடுறாங்க. இது அன்னை ஆயிஷாவுக்கு தெரியாது, கடுமையான ஃபஸ்ட்டு நோய்வாய்ப்பட்டு ஜுரத்தினால வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தோழி உம்மு மிஸ்தா ரதியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணியோட அவங்க இரவு நேரத்தை தன்னோட சுய தேவைக்காண்டி போகிறாங்க, சுய தேவைக்காக ஒதுக்குப்புறமா போகிறாங்க. தன்னுடைய தோழி உம்மு மிஸ்தா ரதியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்பொழுது உம்மு மிஸ்தா ரதியல்லாஹு அன்ஹா யாருன்னு சொன்னால் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கசின் சிஸ்டர், ஒன்று விட்டு சகோதரி, அவங்களுடைய மகன் அந்த உம்மு மிஸ்தா ரதியல்லாஹு அன்ஹா மகன் மிஸ்தா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா அவர் உண்மையான முஸ்லீம் தான், ஆனாலும் கூட அந்த முனாஃபிக்களுடைய அந்த அவதூறு பிரச்சாரத்தில் அவரும் கலந்துறாரு. யாரு மிஸ்தா ரதியல்லாஹு அன்ஹா தன்னை அறியாமலே என்ன பண்ற அவரும் மாட்டிக்கிறாரு அந்த அவதூறு பிரச்சாரத்தில். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சகோதரர்களே அன்னை உம்மு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த உம்மு மிஸ்தாவோட காட்டுக்கு போகிறாங்க பாத்ரூம் போகிறதுக்காண்டி. போகும்பொழுது மிஸ்தா ரதிய உம்மு மிஸ்தாவுக்கு அவங்க உள்ளத்தில் போட்டு இதை அறுத்துக்கிட்டே இருக்குது, நம்முடைய மகன் அந்த மாதிரி தப்பு செய்கிறானே, அன்னை ஆயிஷாவை பற்றி அவதூறு சொல்கிறானே, எந்த விதமான பாவம் முடியாத ஒரு அப்பாவை பெண்மணி அவங்கள போய் நம்முடைய மகனும் அவதூறு சொல்கிறோம் மகனும் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் உழட்டிகிட்டே இருக்குது. இந்த செய்தி அன்னை ஆயிஷாவுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவங்க ஆயிஷாவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆயிஷாவே உங்களை பற்றி வெளியில் இந்த மாதிரிலாம் அவதூறு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் அவங்க அப்படி நடந்து போகும்பொழுது அந்த உம்மு மிஸ்தா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆடை தடுக்கி கீழே விழுந்துறாங்க. உம்மு மிஸ்தா தன்னுடைய ஆடை தடுக்கி கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்தவனே நாசமாக போனவன், என் மகனால் தான் நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்லி திட்டுறாங்க, தன்னுடைய மகனையே சபிக்கிறாங்க. அப்போ நீ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஏன் நீ கீழே கீழே விழுந்து உங்கள் மகன் என்ன பண்ணுவான், நீ கீழே விழுந்ததுக்கு உங்கள் மகன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அவளை தாங்கிக்க முடியல. அன்னை ஆயிஷா அவளை தாங்கிக்க முடியல, கடுமையான வேதனைப்படுறாங்க. நேர வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, வமத்தஹல ஐனை யௌமை யௌமைனி, இரண்டு நாட்கள் இரண்டு இரவுகள் இரண்டு பகல்களாக என்னுடைய கண்கள் தூக்கத்தினால கொஞ்சம் கூட மூடல, எனக்கு தூக்கமே வரல. அழுகுறாங்க அழுகுறாங்க, அப்படி அழுகுறாங்க பெருமான அசல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை நம்புறாங்களோ, ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற வேதனை அவங்க உள்ளத்துல ஆட்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீ ஆயிஷா கேட்குறாங்க, அவங்கள்ட்ட உண்மை ஆயிஷா உண்மை கேட்டுக்கல, யார சொல்லா இப்படி ஒரு செய்தியாக நம்புறீங்களா விடுறீங்களா கேட்கவே இல்லை. என்ன பண்ணா யார சொல்லா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன்னு சொல்லி நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரு? ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா. அங்கே போய் தன்னுடைய தந்தை இடத்துல தன்னுடைய தாய் உம்மு ருமான் ரதி அல்லாஹு தஆலா நடந்தது கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நடந்த மேட்ரை உன்னை பற்றி இப்படி அவதூறு பேசிட்டாங்கம்மா, இப்படி இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, நடந்த கதையை போகிற சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீ ஆயிஷா கேட்குறாங்க, சரி ஆயிரம் பேர் ஆறு சொல்லிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை தீர்மானிக்க முடியல, ரசூலா எந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்க நம்புறாங்களா இல்லையாங்கிறத என்னால் தீர்மானிக்க முடியல அப்படின்றாங்க. இதை கேட்டு அன்னி ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இதுக்கடையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்கன்னா, இது இந்த மதத்தின் நாலு நாள் பெருகிக்கிட்டே போகுது, பெருகிக்கிட்டே போகுது, பெருகிட்டே போகுது, மதினா பூரா பரவிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையுமே செய்ய முடியல, அப்படியே இஸ்லாமிய ஸ்தம்பிச்சு போனதான் நிற்கிது. ரசூலுல்லாஹோட எல்லா பணிகளும் பாதிக்கப்பட்டிருது. ரெண்டு முஸ்லீம் ஒன்று சேர்ந்தாலும் முதல்ல இதை பற்றி பேசுகிறாங்க, ரெண்டு முனாஃபிக் ஒன்று சேர்ந்தாலும் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி ஆன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சரி ஆயிஷா ரதி எல்லாம் தப்பிச்சிட்டாங்களோ இல்லையோ, எதுக்கு பிரச்சனை, அதனால நம்முடைய இஸ்லாமிய பணி தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரதி அல்லாஹு தஆலா கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க, அலியே இந்த விஷயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, ஆயிஷாவுடைய விஷயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்போ அலி ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஆயிஷா அல்லாத எத்தனையோ மனைவிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள், ஆயிஷா அல்லாத எத்தனையோ மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு இதை போட்டு இவ்வளோ போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு பேசாமல் ஆயிஷா தலாக்கு விட்டுருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷாவோட சிறந்த மனைவியால் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு அபு அலி ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் அதில் சஹாலி பின் சஹாது அதற்கு ஹுசைது பின் ஹுதைர் போன்ற பெரிய சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், முனாஃபிக்களுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாது, இன்னைக்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா உங்கள் மேலே ரொம்ப பிரியமானவங்கனால அவங்க மேலே இப்படி அட்டு இட்டு கிட சொன்னவங்க, நாளை இன்னொரு மனைவி மேலே இட்டு கிடமான என்ன நம்பிக்கை இருக்குது, அதனால் முனாஃபிக்களை சூழ்ச்சி நீ ஆளாயிடாதீங்க, அதனால் இது என்ன ஆகுது பாபம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலாவுடைய அடிமை பெண்மணி பரீரா ரதி அல்லாஹு தஆலா கூட்டு கேட்குறாங்க, பரீராவே இதை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன, இந்த விஷயத்தில் ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை பரீரா ரதி அல்லாஹு தஆலா அழுதுறாங்க, அன்னை பரிதா ரதி அல்லாஹு தஆலா அழுதுறாங்க, அழுது சொல்கிறாங்க, யார சொல்லலாம், ஆயிஷா ரொம்ப பச்சை பிள்ளை பாவம், அதுக்கு வந்து நல்லது கெட்டதே தெரியாது, எந்த அளவுக்குண்டா அது திருகையில் வந்து மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும். பரிதா சொல்கிறாங்க, ஆயிஷா திருகையில் மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும், மாவு அரைச்சிக்கிட்டாப்புல தூக்கம் வந்த உடனே தான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் அப்படியே தூங்கிடும். யாருடைய பழக்கங்க, குழந்தைகளுடைய பழக்கம், குழந்தைங்க தூக்கம் வந்துருச்சுடா எங்கே தூங்கணும் ஏ தூங்கணும் எனக்கு பெட்டு வேணும் தவறு வேணும்னு கேட்பாங்களா, அப்படியே படுத்துருவாங்க, அப்புறம் நீங்கள் போகும்போது தூக்கிட்டு போகணும், பயான் கேட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சாஞ்சிடுவோம் மடியில் சாஞ்சிடுவாங்க, அப்படியே போகும் தோல்லை போட்டு தூக்கிட்டு போகணும், பகரமா இல்லையா, இது குழந்தைகளுடைய குணம். இதே அன்னை பரிகாரதி எல்லாம் ஒருத்தர சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், அன்னை ஆயிஷா ரொம்ப பச்சை புள்ள மாதிரி திருகு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, மாவு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாவு அரைச்சிட்டு இருக்கேன் அரைச்சிட்டு இருக்கும் பொழுது தூக்கம் வந்துருச்சுன்னா அப்படியே அங்கேயே படுத்து சாஞ்சிடுவாங்க தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கின உடனே ஆடு வந்து என்ன பண்ணுறோம், அந்த மாவு பூரா சாப்பிட்டு போயிடும், அவங்க அரைச்சி வச்ச மாவு பூரா ஆடு வந்து சாப்பிட்டு போயிடும், பிறகு எழுந்து உட்காந்து அழுவாங்க, அடுத்தா என்ன அரைச்சி வச்ச மாவை ஆடு சாப்பிட்டு போச்சே அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா உட்காந்து அழுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அப்புறாணி யாரை சொல்லலாம், நீங்கள் அவங்க மேலே கூட தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னை பரிதா ரதி அல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மற்ற மனைவிமார்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, எல்லா மனைவிமார்களுமே ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்களுக்கு மனக்கசப்பு இருந்தாலும் கூட ஆனால் எல்லாருமே ஆயிஷா பத்தி நல்ல அபிப்பிராயம் யாரை சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ஹைர் இந்த சூழ்நிலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அன்னை ஆயிஷாவை கூப்பிட்டு ஆயிஷாவே உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ உண்மையாளியாக இருந்தால் உன் மேலே தப்பே இல்லை, நீ ஒரு அப்பாவி நிரபராதி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய விஷயத்தில் ஆயத்தை இறக்குவான், இல்லை நீ தப்பு செஞ்சுருந்தா உன்னுடைய மனசுக்கு தெரியும், நீ அல்லாஹ்ட தௌபா செய், அதனால கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இருந்து சொல்லி ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி என்ன பண்ணிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுறாங்க. அனுப்புனா வீட்டுக்கு போனால் அவுபக்கர் ரதி அல்லாஹு தஆலா அன்னை உமர் ரஹ்மான் ஆயிஷா எல்லாரும் அழுகுறாங்க. அழுது அழுது அழுது வேற ஒண்ணு செய்ய முடியல, என்ன செய்ய முடியும், ஒரு தீர்ப்பு கிடைக்கல. கடைசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறக்குறாங்க. என்னடே நபியே, சூரத்துல் 100 ஆயத்து, நபியே உங்களுடைய மனைவி பரிசுத்தமானவங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, அதனால அவங்க மேல நீங்க என்ன பண்றீங்க சந்தேகப்படுறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணிட்டு, யார் இந்த அவதூறை பரப்பினார்களோ அந்த அவதூறை யார் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த முஸ்லீம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் அட்வைஸ் பண்ணான். என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல முஸ்லீம்க்கு அழகு என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு அவதூறை அவங்க காதல கேட்கும் பொழுது அல்லல்லா இது உண்மையா இருக்கக்கூடாது, யா அல்லா இது உண்மையா இருக்கக்கூடாதே என்று நீங்கள் மனப்பூர்வமா துவா செஞ்சிருக்க வேண்டாமா, அல்லது இது பொய்யாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அப்படியே ஒதுக்கி தள்ளிருக்க வேண்டாமா, நீங்களும் கூட சேர்ந்து அதை பத்தி பேசுறது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த முஸ்லீம்கள் எல்லாம் அந்த அவதூறு விஷயத்துல கலந்து பேசினாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் கண்டிச்சான். இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்கின உடனே நேரம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அன்னை ஆயிஷாட சொல்றாங்க, ஆயிஷாவே உன்னுடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இறங்கிட்டான், நீ பரிசுத்தமானு சொல்லி உடனே வா அப்படிங்கிறாங்க. அன்னை அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளை எழுப்பி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்திருக்கிறாங்க, இப்போ நன்றி சொல்ல அவங்களுக்கு போய் இப்போ நன்றி சொல்லு, இப்போ சலான் சொல்லு அப்படின்னு அனுப்புறாங்க. அப்போ நீ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும், என்ன பரிசுத்தமானு உலகத்துக்கு அறிவிச்சது என்னை படைத்த ரப்பல் ஆலமீன், நான் முதல்ல அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோவிச்சு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரசூலா வந்திருக்கிறாங்க வீட்டு வாசலில், ரசூலா பார்க்காம என்ன பண்ணுறாங்க, கோவிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு மறுபடியும் அவன் ரசூலாம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு ரக்கா தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுகிற வரணும் பெருமானா ஸல்லல்லாஹு பொறுமையாக இருந்து அன்னை ஆயிஷாவை அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் சகோதரர்களே மதினாவிலே எவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால், பிற்காலத்தில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டு கட்டினார்கள், நடத்தி கட்டவங்க அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இட்டு கட்டினாங்கல்ல, அதாவது தகப்பன் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டுற மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது இட்டு கட்டினாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தையை பேச வைத்தான். பேச வச்சு என்ன பண்ணா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பேச வைத்து ரப்பல் ஆலமீன் அவங்கள பரிசுத்தமாக்கினா. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மீது அந்த அசீஸ் மன்னனுடைய மனைவி என்ன பண்ணா, இட்டு கட்டினா, சுலைஹாங்கிற பெண்மணி இட்டு கட்டினா, இவர் என்ன தப்பா நடக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை பேச வைத்தார். பேச வைத்து அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த அவதூறு பாதுகாத்தார். ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குழந்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பேச வைத்து பரிசுத்தமாக்கினார். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தொட்டிலிருந்து ஒரு குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் பரிசுத்தமாக்கினார். ஆனால் என் மீது சொல்லப்பட்ட அவதூறுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே பேசி என்னை பரிசுத்தமாக்கினார். குழந்தையெல்லாம் பேச வைக்கல, யார் பேசினா, அல்லாஹ்வே பேசினான் என் விஷயத்துல, பேசி என்னை பரிசுத்தமாக்கினான் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிற்காலத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. ஹேர் இந்த சம்பவம் பனுல் முஸ்தலிக்கின் சம்பவத்தின் போது நடக்குது. பனுல் முஸ்தலிக்கிலிருந்து திரும்பி வரும்போது நடக்குது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணிய மரியாதை ரொம்ப கூடிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மேல இருந்த பாசம் இன்னும் அதிகமாயிடுது. இந்த சூழ்நிலையில இந்த அப்துல்லா இப்னு உபை இருக்கிறானே, அப்துல்லா இப்னு உபை யார், இவன் முனாஃபிக்களுடைய தலைவன். இவனை பத்தி எப்பவுமே உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப சொல்றாங்க, யார சொல்லா ரொம்ப குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான், யார சொல்ல எனக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, நான் அவன் தலையை வெட்டிட்டு வந்துடுறேன், அவனுடைய தலையை வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அப்துல்லா இப்னு உபை அந்த அவனுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே, அவனுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே ஏதாவது பேசணும்னு எழுச்சாலே எல்லாரும் ஓன்னு சத்தம் போட உட்கார வச்சிடறாங்க. நீ பேசி ஏற்கனவே குழப்பத்தை ஏற்படுத்தது போதும், மதினால ரசூலாவுடைய மனைவி மேலே அவதூறு சொல்லி இப்படி, அதான் அவனுடைய கூட்டத்தாரே முனாஃபி கொடுத்தாரே, அவனுக்கு உள்ள மரியாதை இஸ்ஸத் எல்லாமே போயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்தீங்களா உமரே, அன்னைக்கு நீங்க என்கிட்ட அனுமதி கேட்டீங்க அப்துல்லா இப்னு உபையை நான் கொலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு அவனுடைய கூட்டத்தாரே நான் ஹூன் சொன்னா போதும் அவனுடைய கூட்டத்தாரே அவனை கொலை பண்ணிடுவாங்க, அவனுடைய முனாஃபி கூட்டமே என்ன பண்ணிடும், அவனை கொலை பண்ணிடும், அந்த அளவுக்கு அவன் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹயர் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் போய்கிட்டு இருக்கும் பொழுது பெருமானாருடைய இறுதி காலம் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி காலம் அப்போ ரபீல் அவல் மாதம் ஹிஜ்ரி 11ல, ஹிஜ்ரி 11ல ரபீல் அவல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 13 நாள் வரை என்ன பண்றாங்க, நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க. 13 நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாய் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த தருவாயில் கூட நோயாய்ப்படுது அந்த நேரத்தில் கூட பெருமான சில நீதத்தை கடைபிடிச்சாங்க. எப்படின்னு சொன்னா, ஓ எந்த மனை ரசூலுல்லாஹி எத்தனை மனைவி ஹயாத்தா இருந்தாங்களோ எல்லார் மனைவி வீட்டிலும் வரிசையா ஒரு நாள் தங்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, தங்கிட்டு வந்தாங்க. அது அந்த நேரத்தில் கூட ஒரே மனைவி தங்கிடக்கூடாது, எல்லா மனைவியோடு தங்கணும் அப்படிங்கிறது தங்கினாங்க. ஆனா பெருமான சிலர்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லார் வீட்டுக்கு போறதுக்கு. அதே தன்னுடைய மனைவிமார்கிட்ட, நான் என்னை கொண்டு போய் ஆயிஷா வீட்டில் விட்டுருன்னு சொல்லி ரசூலுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்றாங்க, நாளைக்கு யாருடைய வீட்டில் நான் தங்கணும் சொல்றாங்க, உம்மு சலமா வீட்டில். அதுக்கு அடுத்த நாள் யாருடைய வீட்டில், சௌதா வீட்டில். அதுக்கு அடுத்த நாள் யாருடைய வீட்டில், ஹப்சா வீட்டில். அதுக்கு அடுத்த நாள் யாருடைய வீட்டில், ஆயிஷா வீட்டில். ஓ இப்போ நாலு நாள் இருக்குதோ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவங்களுக்குள்ளே கணக்கு போடுறாங்க. இதே அவங்களுடைய மனைவிமார் புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்க ஆசைப்படுறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு வீட்டில் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் அந்த தேட்டத்தில் என்ன பண்றாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில் தங்கணும், நாளைக்கு யார் வீட்டில் தங்கணும்னு கேட்கறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனைவிமார்கள் சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க. யார ரசூலுல்லாஹ், நீங்க எங்கே இருந்துக்கலாம், ஆயிஷா ரழியல்லாஹு வீட்டில் இருந்துக்கலாம், நாங்க வந்து உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்க முடியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எழுந்து போக முடியல. அப்ப அதற்கு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய வலது பக்கமும் அலி ரலி அல்லாஹ்வின் இடது பக்கமும் ரெண்டு பேருடைய தோளில் ரசூலுல்லாஹி கையை போட்டுக்கிட்டு நேரம் எங்க வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தொழுகைக்கிறதுக்காண்டி ஜமா தொழுகைக்காண்டி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. தொழுது முடிச்சப்படும் அப்படி யார் வீட்டுக்கு போயிடுறாங்க, ஏன்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்து யாருடைய வீடுதான், அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹ்வின் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஹதீஸ்களில் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட வலது பக்கம் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹுவையும் இடது பக்கம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு தோளில் கையை போட்டுக்கிட்டு அதாவது அவங்களை இழுத்துக்கிட்டே போறாங்க, நடக்க முடியல, ரசூலுல்லாஹ் கால் ஓட முடியல, அப்படி இழுத்துக்கிட்டே போறாங்க. அந்த இழுத்துக்கிட்டே போறதுனால ரசூலுல்லாஹ் கால் என்னாச்சு, தரையில அப்படியே கோடு போட்டே வந்துச்சு, மண் தரையில அப்படியே கோடு போட்டே வந்துச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு தங்களுடைய மனைவி வீட்டில் போய் தங்கினாங்க. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டில் 13 நாள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்க. நாளுக்கு நாள் அவங்களுக்கு வந்து கஷ்டமும் நோயும் அதிகமாயிட்டே போய் சக்கராத்து நேரம் வருகிறது, சக்கராத்து நேரம் வருது. அப்போ ஒரு நாள் மரணிப்பதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலை கூப்பிடாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷா நான் வந்து வீட்டில் கொஞ்சம் தீனார்கள் இருக்குது, தீனார்கள் கொடுத்து வச்சிருந்த ஞாபகம் இருக்குதா, ஏன்னா எப்பவுமே நான் விசிலாவில் தான் ஆயிஷாட்ட கொஞ்சம் தீனார் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை கேட்குறாங்க, ஆயிஷா நான் கொஞ்சம் தீனார் கொடுத்து வச்சிருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் யார ரசூலுல்லாஹ், அதை கொண்டு வா அப்படின்றாங்க. ரசூல் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை என்னை மறுமையில் நிறுத்தும் பொழுது நபியே நீர் என் மீது நம்பிக்கை இல்லாமல் தானே நான் கொடுத்த சில செல்வத்தை உங்களுடைய குடும்பத்தினருக்காக விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் என்னை கேட்டக்கூடாது, அதனால இது எல்லாத்தையும் உடனே தர்மம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த தீனார்களை எல்லாம் தங்க காசுகளை எடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தர்மம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டிலே ரசூலுல்லாஹ் தங்கியிருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நெஞ்சு மேலே சாய்ச்சி வச்சு உட்கார வச்சிருக்கிறேன், நெஞ்சு மேலே சாஞ்சி ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்குறாங்க, நான் கீழே உட்காந்துருக்குறேன், என் நெஞ்சில் ரசூலுல்லாஹ் சாஞ்சி கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர் குளிர்ந்த தண்ணீரில் கையை விட்டு என்ன பண்ணாங்க, முகத்தில் தடவிக்கிட்டு தங்களுடைய சக்கராத்து வேதனையை தனி தணிப்பதற்காக அல்லாஹ்வே யா ரஃபீக்கல் ஆலா என்னுடைய உயர்ந்த தோழனே, யா அல்லாஹ் என்னுடைய உயர்ந்த தோழனே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த சக்கராத்து வேதனையை தணிப்பதற்காக குளிர்ந்த தண்ணீரை முகத்தில் தடவி இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அதுவரை என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே உயிரை விடும் வரை நான் ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தேன். என்ன தப்பான அபிப்பிராயம் சொன்னா, சக்கராத்து வேதனைங்கிறது கெட்டவங்களுக்கு தான் வரும், நல்லவங்களுக்கு சக்கராத்து வேதனை வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கெட்டவங்களுக்கு தான் சக்கராத்து வேதனை வரும், கெட்டவங்க தான் முகத்து நேரத்தில் சக்கராத்து நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து நேரத்தில் பட்ட அந்த கஷ்டத்தை பார்த்த பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ நல்லவங்களுக்கும் சக்கராத்து வேதனை வரும் அப்படின்னு சொல்லி. அதுவும் நான் என்ன விளங்கி வச்சிருந்தேன், கெட்டவங்களுக்கு தான் சக்கராத்து வேதனை வரும் நான் விளங்கி வச்சிருந்தேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை பார்த்த பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கே சக்கராத்து வேதனை இவ்வளவு வேதனை இருக்குது, இப்ப மற்றவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு சொல்லி நல்லவர்களுக்கும் சக்கராத்து வேதனை வருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஹாயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுடைய நெஞ்சின் மீது அப்படியே சாஞ்சி கிடக்குறாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அண்ணன் அப்து ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. என்ன பண்ணுறா, வரும்போது காலையில் வரும்போது அவர் தலையை கையில் வச்சு மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க, மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கை பார்த்துட்டு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க, மிஸ்வாக் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என்ன மிஸ்வாக் வேணுமானு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்றாங்க. அந்த நேரத்துல கூட பாருங்க, நான் ரப்பல் ஆலமீனை சந்திக்க போறேன், அதனால நான் வாயை சுத்தம் பண்ணிட்டு சுத்தமான அல்லாஹ்ட்ட போணும் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அந்த மிஸ்வாக் தனக்கு வேணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக் குச்சியை தங்களுடைய கையில வாங்கி தங்களுடைய வாயில வச்சு என்ன பண்றாங்க, அதை நல்லா சாஃப்ட் ஆகுறாங்க. மிஸ்வாக் குச்சியை கடிச்சு சாஃப்ட் ஆக்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதை வச்சு மிஸ்வாக் தேய்க்கிறாங்க. எந்த ஒரு அண்ணன் ஆயிஷா சொல்றாங்க, மிஸ்வாக் தேய்க்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் வேதனை இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவங்க எப்படி தேய்ப்பாங்களோ அந்த மாதிரி தேய்க்கல, நல்ல ரசூலா ஹயாத்தா திராத்திரமா இருக்கும் பொழுது எந்த மாதிரி தேய்ச்சாங்களோ அந்த மாதிரி வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் தேய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதையும் பெருமையா சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹுடைய கடைசி நேரத்தில் கூட என்னுடைய எச்சி அவங்களுடைய எச்சியோட கலந்துருச்சு. ரசூலுடைய கடைசி நேரத்தில் கூட எப்படி மிஸ்வாக் நான் என்ன பண்ணேன், தலை வாயை நல்லா சமைச்சு சாஃப்ட் ஆகி தான் கொடுத்த ரசூலுல்லாஹ் கொடுத்தேன், அதனால கடைசி நேரத்தில் கூட என்னுடைய மிஸ்வாக் என்னுடைய எச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஹைர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்தவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அப்படியே டக்குன்னு அவங்களுடைய பார்வை நிலை குத்துகின்றது. அவங்களுடைய உயிர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலேயே விரிந்து விடுகிறது. பெருமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருடைய உயிர் பிரிஞ்சதை பார்த்த உடனே அவங்களால என்ன பண்ண தெரியல, ஒரு தலகாணி எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலையை அப்படியே தலகாணியில படுக்க வச்சுட்டு அவங்க முகத்தை மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழ ஆரம்பிச்ச பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாள், அதாவது திங்கட்கிழமை காலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறாங்க, செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை காலையில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். யாருக்கானே காத்திருக்க வச்சோ வெயிட் பண்ணியோ இல்லை, காத்திருக்க வச்சு வெயிட் பண்ணியில்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா தொழுகையே தொழுது முடிப்பறது ரெண்டு நாள் ஆச்சு. கூட்டம் கூட்டமாக சஹாபாக்கள் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க, தொழுகிறாங்க தொழுகிறாங்க தொழுதுட்டே இருக்கிறாங்க, வர்றாங்க தொழுகிறாங்க வர்றாங்க தொழுகிறாங்க வர்றாங்க, கூட்டம் கூட்டமாக வர்றாங்க தொழுதுட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா தொழுகையை ஒரு சஹாபி நடத்தல, எக்கச்சக்கமான சஹாபாக்கள் நடத்தினாங்க, எக்கச்சக்கமான ஜமாத்துகள் நடத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு ஜனாசா தொழுகை. ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா பிறகு அவங்களுடைய உடலை எங்கே அடக்கம் செய்வது அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. ரசூலுல்லாஹுடைய உடலை எங்கே அடக்கம் பண்ணுறது அப்படின்னு சர்ச்சை வரும் பொழுது சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், மக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே போய் அடக்கம் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, பெரும்பாலான நபிமார்கள் பைத்துல் முகத்தஸில் அடக்கமாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை பைத்துல் முகத்தஸில் அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. சில சொல்கிறாங்க, இல்லை இல்லை மதினால் அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி. அப்போ அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அபூபக்கர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நபி வஃபாத் ஆகும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபி எந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை வாங்குவான். அதாவது இது ரசூலாக மட்டும் இல்லை எல்லா நபிமார்களுக்குமே உள்ள ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒரு நபி தான் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த இடத்துல தான் அவருடைய உயிரை அல்லாஹ் வாங்குவான் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் என்னுடைய வீட்டில் வச்சு பிரிஞ்சதுனால அவங்களை எங்கே தான் அடக்கம் பண்ணணும், எங்கே தான் அடக்கம் பண்ணுங்க, என்னுடைய வீட்டில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னானே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை ஏற்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட 48 வருடங்கள் அவங்க விதவையாகவே இருந்தாங்க. 48 வருஷம், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கு 19 வயசு. யாருக்குங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 19 வயசு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் நமக்கெல்லாம் யார் இருந்துச்சுன்னா உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவங்க யார், உம்முல் முஃமினீன், நபிமார்களுடைய மூமின்களுடைய தாய் அப்படிங்கும் பொழுது நாம் வந்து நமக்கு தாயாக இருக்கிறதுனால பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, ரசூலுல்லாஹி இறந்த பிறகு ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லி நினைச்சிங்களா. அப்போ அதனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 48 வருஷம் அவர்கள் விதவையாகவே வாழ்ந்தார்கள். அவனுடைய விதவை வாழ்க்கை 48 வருஷம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கே முடிச்சிடலாம்னு பார்த்தேன், தொண்டை ஒத்துழைக்கலை. டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டது, டாக்டர் டேப்லெட் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்காக ரெஸ்ட் எடுத்தா ஆகணும், டெய்லி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், ஒரு நாளைக்காக ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் அந்த தொண்டை கிளியர் ஆகும் அப்படின்ட்டாங்க. எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இவ்வளோ போதும், துவா செய்ய நாளைக்கு கிளியர் ஆகிடுச்சு, ரெஷ்டல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாற முடிச்சலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரவர்கள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் உத்தம நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான நெருக்கத்தையும் நட்பையும் பெற்ற சத்திய சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரிலே இன்றைய தினம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றின் மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான மனைவியாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசமிக்க மனைவியாகவும் இருந்தார்கள் என்பதை பற்றி கடந்த இரண்டு நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அருமை சகோதரர்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஐயுன் நாசி அஹப்ப இலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மனிதர்களிலே உங்களுக்கு மிக மிக விருப்பமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. மனிதர்களிலேயே உங்களுக்கு மிக மிக விருப்பமானவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள். மனிதர்களே எனக்கு மிக மிக விருப்பமானவர் ஆயிஷா என்று பதிலளித்தார்கள். உடனே கேள்வி கேட்ட சஹாபி கேட்டார், ஒமினர் ரிஜாலி, ஆண்களிலே பெண்களிலே ஆயிஷா, ஆண்களிலே யார் என்று கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூஹா, ஆயிஷாவின் தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். அந்த அளவுக்கு வெளிப்படையாக பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா மீது வைத்திருந்த அன்பையும் பாசத்தையும் முகப்பத்தையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுல் ஆயிஷத்த அலா சாயிர நிசாயி க ஃபதுலி ஸரீதி அலா சாயிரி தாமி, மற்ற எல்லா பெண்களை விட ஆயிஷாவுக்கு உள்ள பெரிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், மற்ற எல்லா பெண்களை விட ஆயிஷாவுக்கு உள்ள சிறப்பான அம்சம் என்னவென்றால், கண்ணியம் எப்படிப்பட்டது என்றால், மற்ற எல்லா உணவுகளை விட பிரியாணிக்கு உள்ள உணவை சிறப்பை போன்று, மற்ற எல்லா உணவை விட பிரியாணிக்கு உள்ள சிறப்பை போன்று மற்ற எல்லா பெண்களை விட ஆயிஷாவுக்கு உள்ள சிறப்பு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரியாணிங்கிறது அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி காலத்தில் சரீத் என்ற ஒரு உணவு இருந்துச்சு. சரீத் அப்படின்னு சொன்னால் அரிசி கறி நெய் இது எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. சில சமயம் அரிசிக்கு பதிலாக அரிசி மாவும் போடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் ராமநாதபுரம் பக்கம் பார்த்தீங்கன்னா தக்கடின்னு ஒரு உணவு சொல்லுவாங்க. மாவு உருண்டை பிடிச்சி போட்டு கறி எண்ணெய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது, அது ஒரு உயர்தரமான உணவாக கருதப்படும். அந்த தக்கடிங்கிறது டிஃபனுக்கு, அப்படின்னா பிரியாணிங்கிறது சாப்பாட்டுக்கு, அப்படி தானே? சாப்பாட்டில் லஞ்சில் முக்கியமான உயர்தரமான உணவுன்னு சொன்னால் பிரியாணி, டிஃபனில் உயர்தரமான உணவு எது? தக்கடி. கேள்விப்பட்டீங்களா? தக்கடி கேள்விப்படுது இல்லையா? ஆ சரி. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த தக்கடிக்கும் சரீதுன்னு சொல்லுவாங்க. தக்கடிக்கும் அரபியில் சரீதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரிசி உணவு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு பிரியாணியும் சரீதுன்ற சரீது வகையில் சேர்க்கலாம். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மற்ற எல்லா உணவுகளை விட பிரியாணிக்கு அல்லது தக்கடிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது? மற்ற உணவுகளை பிரியாணி தனி சிறப்பு உண்டா இல்லைங்களாங்க? இல்லையா? இப்போ கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுங்க போய் வெஜிடேரியன் ஏன் தேடி போறாங்க அப்படின்னு சொன்னா, கொலஸ்ட்ராலுங்கிறதுனால தான் தேடி போறாங்க. இல்லைனா ஏதான் சாப்பிடுவாங்க? பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. டாக்டர் கறி பக்கமே போயிடக்கூடாது, எண்ணெய் வசத்தே போயிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால அப்படி எந்த பக்கம் எட்டி பார்ப்பாங்க? வெஜிடேரியன் பக்கம் எட்டி பார்ப்பாங்க. அப்ப பொதுவாகவே இன்னைக்கு பிரியாணிங்கிறது முஸ்லீம்களுக்கு மத்தி மட்டும் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு இந்த பிரியாணி காரணமா இருக்குது. முஸ்லீம் அல்லாதவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கும் இஸ்லாத்தின் மேல ஒரு அன்பு ஏற்படுறதுக்கும் ஒரு முகப்பத்தை ஏற்படுறதுக்கும் இந்த பிரியாணி காரணமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பாம்பேல ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பாம்பேக்கு சுற்று பிரயாணமா அந்த பண்றதுக்கு. பண்ணும்பொழுது அவர் ஏதாவது சாப்பிட்றது நல்ல ஹோட்டல் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. யாரோ ஒரு முஸ்லீம் ஹோட்டலில் காட்டிட்டாங்க, நான்வெஜ் ஹோட்டல், யாரோ பாய் ஹோட்டலில் காட்டிருக்காங்க. அங்கே போயிருக்காரு, போய் இங்கே நல்ல ஸ்பெஷல் உணவு எது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க பிரியாணி இருக்கிறாங்க. அவர் வெளிநாட்டுக்காருக்கு ஒன்றும் தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியல. சரி கொண்டா அப்படின்ட்டாரு. கொண்டு வந்து சாப்பிட்ருக்காரு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மூணு பிளேட்டு திரும்ப திரும்ப சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்பொழுது, நீங்கள் யார் எவர் விசாரிச்சிருக்காரு? அவர், நாங்களாம் முஸ்லீம். அங்கே முஸ்லீம்கள் கடையில் ஆயத்தில் குறிச்சி காபத்தில் ஃபோட்டோலாம் மாட்டிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் என்ன ஆயுதுன்னு கேட்டார். விளக்கம் சொல்லியிருக்காரு. விளக்கம் சொன்ன உடனே, நான் இஸ்லாத்துக்கு வரேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போது அவர் சாப்பிட்ட பிரியாணி பாருங்கள், அவருக்கு எதை கொடுத்துருச்சு? ஈமான் கொடுத்துருச்சு, இஸ்லாத்தை கொடுத்துருச்சு. உண்மை நடந்த சம்பவம் இது. அதனால இந்த பிரியாணிங்கிற உணவுங்கிறது இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாருக்கும் மத்தியில், முஸ்லீம்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலையும் பிரியாணிங்கிறது எப்படிப்பட்ட உணவாக இருக்குது? ஒரு கண்ணியமான உணவு. சொல்லப்போனால் வெஜிடேரியனுக்கு பிரியாணி விட அதிகமான செலவாகும். வெஜிடேரியன் சாப்பாடு பிரியாணி விட அதிகமான செலவாகும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒன்றில் வெறும் பிரியாணியும் ஒரு சட்னியும் வச்சா முடிஞ்சு போச்சு, அங்கே பத்து வகையான கூட்டு வைக்கணும், பன்னெண்டு வகையான பொரியல் வைக்கணும், அப்பளம் வைக்கணும், அது லொட்டு லொசுக்கு அதுன்னு பார்த்தா ஒரு 20-28 மெனு வரும் அதில். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செலவு அதிகம், ஆனால் மரியாதை எதுக்கு தான் கூட, பிரியாணி தான் கூட, மரியாதை பிரியாணி தான் கூட. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற எல்லா உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்கு, அதாவது பிரியாணிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அந்த அந்த மாதிரி மற்ற எல்லா பெண்களோட யாருக்கு சிறப்பு இருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாய் விட்டு பாராட்டினாங்க. அந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு 48 வருஷங்கள் வரை விதவையாகவே வாழ்ந்தாங்க. அந்த 48 வருஷங்களில் அவங்க செஞ்ச முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் குரானையும் ஹதீஸையும் போதிப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, குரானையும் ஹதீஸையும் போதிப்பாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் வாழ்ந்த அந்த குறுகிய காலத்தில் என்னென்னலாம் ரசூலுல்லாஹி கற்றுக்கிட்டாங்களோ எல்லாத்தையும் இந்த உம்மத்துக்கு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் மட்டும் எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2240 ஹதீஸுகள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவித்த ஹதீஸ் மட்டும் எவ்வளோங்க, 2240 ஹதீஸுகள் இந்த உம்மத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்கள் யார் வந்து கேட்டாலும் சரி உடனே பெருமானா காலத்தில் வாழ்ந்த கடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க, அல்லது எல்லா தன்னுடைய மாணவர்களை பூரா கூட்டி வச்சு மதரசால பயானு நடத்துவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் குரானுடைய கல்வியிலும் ஹதீஸுடைய கல்வியிலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறந்து விளங்கினார்கள், எந்த அளவுக்கு ரொம்ப உன்னதமாக விளங்கினாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் அவங்க வந்து பாடம் படிச்சு போவாங்க. யார்கிட்ட, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் பாடம் படிச்சுட்டு போவாங்க. சொல்லப்போனால் பெண்களுடைய மார்க்க கல்வியின் அவசியம், பெண்களுடைய கல்வியின் அவசியத்தை உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவங்க யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படி உலகத்துக்கே பெண்கள் கல்வினா எப்படி இருக்கணும், பெண்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உலகத்துக்கு விளக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், பெண்கள்ன்றாலே ஒரு 5-ஆம் கிளாஸ் 6-ஆம் கிளாஸ் தான், அதுக்கு மேலே மிஞ்சி மிஞ்சி போனால் 10-ஆம் கிளாஸ் வயசுக்கு வந்துட்டாங்களா, அதுகளுக்கும் படிப்பேறதில்ல, பெற்றவங்களுக்கும் படிக்கணும் ஆசை இருக்குதுல்ல, பெசாம் வீட்டில் கடா அப்படின்னு பூட்டி போடுறாங்க. சகோதரர்களே, குறைந்தபட்சம் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும், பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும், குரானுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், ஹதீஸுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், ஆண்கள் மார்க்க ஞானம் பெற்றுவிட்டால் அது ஆண்களோடு நின்று போயிடும், அவங்க அமல்ச்சுவாங்க அவ்வளோதான், மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு மார்க்க ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட நிற்காது, அது எங்கே ஊடுருவோம், அவங்களுடைய கணவனுக்கு ஊடுருவோம், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊடுருவோம், அவங்களுடைய மாமனார் மாமியார் கூடுருவோம், அப்படியே அந்த குடும்பமே என்ன ஆகிடும், ஒரு மார்க்கப்பட்டுள்ள குடும்பமாக ஆகிடும், மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் ஆகிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களை விட குடும்ப விஷயத்தில் தீனுடைய விஷயத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம், பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், ஆண்களை விட பெண்களுக்கு பொறுப்பு அதிகம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பெண்கள் மார்க்க கல்வி இல்லாமல், மார்க்க ஞானம் இல்லாமல், மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இல்லாமல் அப்படியே வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க. வெறும் சமைச்சு போடுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பிள்ளைங்களுக்கு சுத்தம் பண்ணி விடுறது, இதுதான் அவங்க வேலை நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதோட நம்ம கடன் முடிஞ்சு போச்சு, மீதி உள்ள நேரங்களில் உட்காந்து டிவி பார்க்கறது, இது எல்லாத்தையும் செய்யணும். மீதி உள்ள நேரங்களில் முந்தான தலைப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, புடவை முந்தானை எடுத்து வச்சுக்கிட்டு, மூக்கை சிந்திக்கிட்டு, கண்ணை தொடச்சிருக்கோம், சீரியல் பார்த்து உட்காந்துருக்கணும். அந்த சீரியல் அந்த மூதேவிக காசை வாங்கிட்டு அழுகுது, இந்த மூதேவிக காசை கொடுத்துட்டு உட்காந்து அழுகுது, பார்க்குறமா இல்லையா, அது காசை வாங்கிட்டு அழுகுது சீரியலில், இது காசை கொடுத்துருக்காந்து அழுதுட்டு இருக்குது. இப்படி நம்முடைய பெண்களுடைய நேரங்களும் வாழ்க்கையும் எப்படி கழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அப்படியே வெறும் சமைக்கணும், துணி துவைக்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், மீதி நேரத்தில் போய் சீரியல் பார்க்கணும், வாரத்தில் ஒரு நாள் புருஷன் பிள்ளையாடியோட வெளியே போயிட்டு வரணும், இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி ஆசைக்கு நகை போட்டுக்கணும், பட்டு கொடுத்துக்கணும், மற்றபடி அதுக்கு மேலே தாண்டி அவங்களுக்கு மார்க்கத்தில் எந்த சம்மந்தம் இல்லை, எந்த தொடர்பு இந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, ஒரு உஸ்வே ஹசனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எல்லாருக்கும் சொன்னாங்க. எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் வந்து கேட்கறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் என்ன, நல்ல குணங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்கள் என்னென்ன குணங்கள் இருந்துச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அனி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி எந்த குணத்தை சொல்றது, எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்துச்சு ரசூலாட்ட, எந்த குணத்தை சொல்றது. ஆனா வந்து சஹாபி கேட்கறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நல்ல குணங்களும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு யோசிச்சாங்க, யோசிச்சு டான் ஒரே வரியில் வார்த்தை சொன்னாங்க, கான ஹுலுக்குல் குர்ஆன், குர்ஆன் நீங்கள் படித்தது இல்லையா, நீ குர்ஆன் ஓதுனது இல்லையா, குர்ஆன் தான் அவங்களுக்கு குணமாக இருந்துச்சு, ரசூலாடைய குணம், அந்த குணம், இந்த குணம், தர்மத்தின் தர்ம குணம், பாரி வழங்கும் குணம், மக்கள்கிட்ட அன்பா முகப்பத்தா பல எல்லா குணத்தையும் சொல்றதை விட ஒரே வரியில் சொன்னாங்க, கான ஹுலுக்குல் குர்ஆன், நீங்கள் குர்ஆன் ஓதுனது இல்லையா, குர்ஆன் தான் ரசூலுல்லாஹுடைய குணமாக இருந்துச்சு, குர்ஆன்ல என்னெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அது எல்லாமே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குணமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவு கூர்மை உள்ளவர்கள், அதே மாதிரி மார்க்க ஃபத்வா கொடுக்கிறதுல மார்க்க தீர்ப்பு வழங்குறதுல அவங்களை விட சிறந்த சஹாபி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். மார்க்க தீர்ப்பு கொடுக்கறதுல ஃபத்வா கொடுக்கறதுல அவங்களோட சிறந்த சஹாபி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன், பல நேரங்களில் பல சிக்கலான பிரச்சனைகள்ல அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணிருக்கிறாங்க, தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனது, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவங்க வாழ்க்கை நடந்த வரலாறு, வரலாறுகளை இன்னைக்கு வரை நமக்கு ரொம்ப எந்த விதமான மாற்றம் இல்லாம அப்படியே இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி சில வரலாறுகள் இருக்குது. சில வரலாறு சொல்ல போகிறது நமக்கு எப்படி இருக்குங்க, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி இருக்குது, பார்க்கறமா இல்லையா? இந்த வரலாறுகள் எல்லாம் அவ்வளவு அழகாக தொகுத்து இந்த உம்மத்து கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தான். ஏன்னா அவ்வளவு ஞாபக சக்தி, சின்ன சின்ன விஷயத்தையும் அழகா அப்படியே விடாம கோர்வை விடாம அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஹதீஸ்கள் அப்படியே பதிவு செய்யப்பட்டு அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்ச பெரிய ஹிதமத்து, பெரிய பணி இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு வரலாறுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வளர்ந்தவர்கள் அப்படியே கோர்வையா கிடைக்குது. இன்னைக்கு எத்தனை வரலாறுகள் எடுக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல வஹி இறங்கின வரலாறு, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன வரலாறு, ரசூலுல்லாஹி ஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்த வரலாறு, இப்படி எத்தனையோ வரலாறுகளை எடுப்போமினால் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தொகுத்து கொடுத்ததுதான் இன்னைக்கு உம்மத்துக்கு பெரிய ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய ஹிதமத்து, ரசூலுல்லாஹே மௌத்தா போயிட்டாங்க, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, இனி இருக்கிற கால வரல முஸ்லா படு தொழுதுகிட்டு நம்ம தஸ்மியை உருட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் நினைக்கிறேன். சமுதாய பணிகள்ல பங்கெடுத்தாங்க, சமுதாயத்தினுடைய ஹிதமத்துல பங்கெடுத்தாங்க, எல்லாருக்கும் மார்க்க கல்வியை கத்துக் கொடுக்கணும். எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முன்னால பர்தா போட்டு மண்டிட்டு ஹதீஸ்களை கேட்டாங்க, மண்டிட்டு ஹதீஸ்களை கேட்டாங்க யார்கிட்ட, அன்னி ஆயிஷாட்ட. அவ்வளோ பெரிய அறிவாளியாகவும் சிறந்த ஞானியாகவும் திகழ்ந்தார்கள் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களிலேயே மாணிக்கமாக திகழ்ந்தாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படி மற்ற பெண்களை விட, மற்ற உணவுகளை விட பிரியாணிக்கு என்ன சிறப்பு இருக்குதோ அந்த மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களிலே சிறப்பானவர், உயர்வானவர் அப்படிங்கிறாங்க. ஹயர் இந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி பெரிய இழப்பு ரசூல் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு, பெருமானா ஸல்லல்லாஹு வஃபாத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பெரிய இழப்பு. ஆனால் பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களுமே அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது எப்படி கண்ணியப்படுத்துறாங்களோ கௌரவப்படுத்துறாங்களோ அந்த கண்ணியத்திலையும் கௌரவத்திலையும் கொஞ்சம் கூட குறையாம யாரு கொடுத்தாங்க, அன்னி ஆயிஷா கொடுத்தாங்க. அதில் தவறு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை இழந்த சரியா ரெண்டு வருஷத்துல அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாடுறாங்க. இந்த ரெண்டு பேருடைய வஃபாத்தும் அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெரிய இழப்பை ஏற்படுத்துது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹா அன்னி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவ எப்படி கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது எல்லா மனைவிமார்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு 10,000 dinar கொடுத்து அனுப்புவாங்க, வருஷத்துக்கு ஒருக்க அவங்களுடைய வருஷ வருடாந்திர செலவுக்கு அப்படின்னு சொல்லி பைத்துல் மால்ல இருந்து பொது சொத்துல இருந்து ரசூலுல்லாஹி மனைவிமார்களுக்குன்னு சொல்லி 10,000 dinar கொடுத்து விடுவாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும் 12,000 dinar கொடுத்து விடுவாங்க. யாரு யாரு, உமர் ரழியல்லாஹு அன்ஹா. அப்ப எல்லாரும் கேட்பாங்களா அது என்ன ஆயிஷாக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி, அப்ப உமர் ரழியல்லாஹு சொல்லுவாங்களா இந்த கேள்வி ரசூலுல்லாஹி இருக்கும் போது எனக்கு கேட்கல, இந்த கேள்வி ரசூலுல்லாஹி இருக்கும் போது என் கேட்கல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லாரையும் விட ஆயிஷாவில் அதிகமா பாசம் வச்சிருக்கலையா, மற்ற எல்லாரும் விட ஆயிஷாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா, அப்ப ரசூலுல்லாஹ் கேட்காத கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்க, பெருமானா ஸல்லல்லாஹு எப்படி மற்ற தன்னுடைய எல்லா மனைவிமார்களை விட ஆயிஷா மீது அதிகமான பாசம் அனுபவிச்சிருந்தாங்களோ அதே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நானும் ஆயிஷா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, உமர் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹயாத்தா இருக்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹாவும் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு வீட்லயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்களா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்ட பண்ணாங்களா, ஆயிஷாவே உம்முல் முஃமினீனே என்னுடைய இரண்டு தோழர்கள், என்னுடைய உயிருக்குயிரான இரண்டு தோழர்கள் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல எனக்கு அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி தருவீங்களா, ஏன்னா அது யாருடைய வீடு, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீடு, அது வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதனால அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்தில் எனக்கும் இடம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு அன்ஹா ஆயிஷா கிட்ட அனுப்பினாங்களாம். அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், தாராளமாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, உங்கள் ரெண்டு நண்பர் இருக்கிறாங்க, உங்கள் நட்பாக பிரிக்கிறது நான் விரும்பலை, அதனால தாராளமாக எங்கள் வீட்டில் நீங்கள் அடக்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தார நேரத்தில் தன்னுடைய சக்கராத்து நேரத்தில் வசிய செஞ்சாங்க, அந்த கிட்ட இருக்கவங்க என்னன்னு சொன்னால், நான் மௌத்தா போன பிறகு இன்னொரு முறை ஆயிஷா கேட்டுங்க, அனுமதி கேட்டுங்க, ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்காங்க இருக்கு, ஆனால் மௌத்தா போன பிறகு இன்னொரு முறை அனுமதி கேளுங்க. ஏன்னு சொன்னால், ஒரு கால் நான் அமீருல் மோமினின்கிறதுனால, நான் முஸ்லீம்களுக்கெல்லாம் ஜனாதிபதிங்கிறதுனால, என் மீதில் அந்த மரியாதையினால கண்ணியத்தினால மறுக்கிறதுக்கு வழி இல்லாமல் தர்ம சங்கடத்தினால ஆயிஷா சொல்லியிருக்கலாம், Dharma Sangatana, Aisha Sarin Julikla, Adala, Mota Panapur, Urmur Ketunga in Nala, Adema Mota Panaparo, and Aisha the La Hutrana, and Aisha the La Hutrana, Sarin, I hear me walk today, and the Maria Arakan singing Julie, and Aisha the La Trivitri Arakamadranga, Umar the La Tarakamadraga, Aisha the La Hutrana, Vida, Vida Peria, Bangla, or China Ruma Brille, Mota Vida. Anggala Aisyah dan kudirin dange, anggala Rasulullah alakarakaman dange, aduk bagitli aku bakre, anggale ur mulai le yar kudirin dange, ane Aisyah kudirin dange, aduk kepirang sahodar gale, ane Aisyah di Allah utlan ha, Rasulullah Islam sih alakam sih, Rasulullah irinda varai, ande vitna kudirin dange, aku bakre di Allah irinda varai, ande vitna kudirin dange, ana yepo umar di Allah utlan me alakaman danglo, ande vitna utang galip danganonge, yen chonna Rasulullah Islam sih ane kanavar, yenak maharamanonge. Umar di Allah itu tandai, yang ke maharamanong eh, ana Abu Bakar di mana tandai, yang ke maharamanong eh, ana Umar di Allah itu yang ke aniyer, awal yang ke maharamanor kerja de, adanala awal ke awal anak kamu siapa tu yang teri, awal dia kaburi parpade kuda, nan perdau ke idran nak kira, orang pen, orang aniyer anu de, kaburi parpade kuda nan ande, adu rukti kela nak kira, adanala ini mana duit lirik matam juli, aku biar duit berlang, yare. Ani Aisyah radhiyallahu anha, awalnya pun ada lah, awalnya ada aude, orang terus kabur eh, ada aude orang ani ane parkir de, orang ani ane orang peser de, orang ani ane neerkan sendi kerde, ini semua vekka baru yer kay, anal, arah kadangkam saja putta perak eh, Rasulullah istilah itu percaya dengan kanar, abu kerana tanda, orang terus maharamanong eh, maharamna yang teri jana, teri liya. Maharaman itu tidak, Maharaman orang. Anak, apabila umur itu Allah tidak akan siap bertanggung, orang itu Maharam kerja. Umur itu orang yang tidak bertanggung kerja. Adalah apabila anni anak akan siap bertanggung, anda arah ikut celah yang terbit itu keluar dari jilid. Aduk peraga, anda arah ikut pori itu awal bertanggung. Yang ada, Aisyah itu Allah. Indah lagu itu, na, kadeh si barang. Umur itu Allah itu wafatnya peraga, awal marah ikut marah, firman arah yang kabur yo, tanah itu tanda yang kabur ikut, ane Aisyah itu Allah itu ziarah celah. Yang yang arah kabur sendiri kerja. Umar itu lelaki kabur sendat dengan alah, tanah itu kabur anda kabur yang ziarah sendat, Aisyah itu Allah telah wajib pentang. Apo orang anni anu dia kabur ke anni Aisyah itu Allah telah na yare, tanah itu tanda irkan ke, tanah itu kanan irkan ke, anda arthur orang anni anu anda arthur na, awalnya kabur ziarah sendat anni Aisyah itu Allah wajib pentang. Adalah ziarah pentang. Adalah ziarah pentang. Rasulullah Islam ziarah di kabur yo, awu bagus sediak rendi Allah telah kabur ziarah sendat. Yangga pergi ziarah pentang. Masih hari train hari, nala talalai maliu pergi kita sendu pergi kita pernah lakukan ke? Enggak pernah angge? Aku ke vid tu kuliye, aku vid tu le ini pagar rasulah lakukan ke? Ini mulai ajar kerangge, ane aisyah kerangge, aduh orang lantuk kabar ziarah cincir angge, ya por ani anu dia jenazah angge bandir cewa ramse berjo, ini anda kabar le mulai kemana berjuli, aku biar hari ke petangge, anda hari ikul baru budi ane aisyah dia lalat awal petangge. Indah haya, indah betka unarwe, orang anni anu dia, kabur ikutan ziarah siapa ten, apunir indah Aisyah di Allah utlan indah ini, yang itu kahdar amatir makatrangan, patinggalah Aisyah di Allah utlan, Rasulullah dia kabur ziarah sijir kerangan, Abu Bakar dia kabur ziarah sijir kerangan, adalam yang kami ziarah cila, yang kami ziarah cila, awulia tu le darjah kami ziarah cila, pembaling ya. Pemula yang kepala mah, daraya agak kepala mah, yang na, ani Aisyah di Allah utara ngah, Rasulullah ada kabar ziarah cincangla, Abu Bakar ada kabar ziarah cincangla, Rasulullah Islam ada kabar iyo, Abu Bakar ada kabar iyo, Aisyah enggir tu ziarah cincangai, awangga biat leh de, ana awangga betka unar we, yang dalam kahir je, yepo umur ada kamsiya petanglo, ini mian darai kule pomar na bait petangai, ana inne kiri kiri yang da awulia awad penduduk sunda karangla, maharama, attawa, periyatawa, caccawa, anna na, tambiya, yang da ane. Jadi angkau mau tahu apa nak uliawa dari itu? Aku tak kuat dari bapak pengen orang kanan mudi panggil juga lah. Anak angkau irkan suci irkan ambil lagi. Jualan pada kabur kalau suci irkan firman Allah kabur kalau suci jaga kalau suci harami kalau panjangkan. Bapak udah ada dikerjakan. Yang ada tulu kerja, ibadat kerja, nombor kerja, zikir kerja, peliwas kerja, tulu kerja, orang kerja ada. Apa yang lain pak kabur apa cuci jaga apa cuci pola panjang tak kuli juga. Suci ukan itu kerja. Aduk muna ada orang pen peninda. Anak penulis manat ke garanti kerja, kerapu ke garanti kerja. Ia wajib pengal kabur ke pola, pengal daraga ke pola, pengal ururan cuttala, yang dah ururan pola daraga ke pola, jadi, ini yang ada yang mati bercuri tergerak. Ani Aisyah di Allah itu lari, wetkam awam le, haya awam le, unarwe, yogula ucet lari je, ada kundu bi ini pengal orang kabar panie, ini per Aisyah di Allah Rasulullah kabur ziarah je, mari, nama ni engkau ziarah cila, awulia kabur ziarah tu pola berenda, ini yang ada kaya le perut Aisyah di Allah itu kaya le perut ramal lari de, கைராணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு உன்னதமாக அவ்வளவு ஹயா உள்ளவர்களாக வெட்கம் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கழித்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னா பெரிய குழப்பம் ஆயிடுது. மதீனாவில் ஆட்சி நடக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா ஈராக்கில் இருக்காங்க, கூஃபாவில் கூஃபாவில் இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இங்க மக்க மதீனாலையும் கூஃபாலையும் ஒரே குழப்பம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்ட உடனே பெரிய குழப்பம் நிலவுது, யார் கலீஃபாங்கிறது. அப்பதான் அந்த ஷியாக்கள், ராப்சி, இந்த ஹாரிஜியாக்கள் எல்லாம் புது புது கூட்டமா உருவாகுறாங்க, புது புது கூட்டமாக உருவாகுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா மேல உள்ள பிரியத்துல அலி என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அலிதான் அப்படின்ட்டாங்க. அலிதான் யாரு, ரசூலுல்லாஹ், அலிதான் ரசூலுல்லாஹ். அதுல ஒரு கூட்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஷியா கூட்டம், ஷியால 12 கூட்டம் இருக்குது. என்ன இஸ்னா ஷரியா பாரா இமாம் கூட்டம்னு ஒரு கூட்டம் உண்டு, இஸ்னா ஷரியா கூட்டம், போரா முஸ்லீம், ராப்சி முஸ்லீம், அதே மாதிரி ஷியா முஸ்லீம், அதே மாதிரி ஹாரிஜி, இப்படி பல குரூப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கொள்கையும் வித்தியாசம் இருக்குது. சில பேருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா வந்து ரசூல்லா கிடையாது, ரசூல்லா தான் ரசூல்லா. ஆனா என்னன்னு சொன்னா, அலி ரலி ரசூல்லா வஃபாத்தான உடனே யார் கலீஃபா வந்திருக்கணும், அலி ரலியல்லாஹு கலீஃபா தான் வந்திருக்கணும். அபூபக்கரும் உமரும் நவுது பில்லா ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்க, யார அலி ரலியல்லாஹு ஏமாத்தி அந்த ரெண்டு பேர் கிலாபத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவையும் உமர் ரலியல்லாஹு தஆலாவையும் இன்னைக்கு வரலாம் சபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம எப்படி அவங்க சஹாபாக்களுடைய பேரை கேட்டோடனே ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாகன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இன்னைக்கு ஷியாக்கள் நவுது பில்லா நவுது பில்லா, இன்னைக்கு ஷியாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை கேட்டவுடனே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை கேட்டவுடனே லானத்துல்லாஹி அலைஹின்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க ரசூல் இல்ல, யார் தான் ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹும் அலியும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வராரு. ஏமாத்திட்டாங்களாம். இப்படி ஒரு கூட்டம். இப்படி ஷியாக்கள்ல பாழடைஞ்ச கொள்கை, நாசமா போன கொள்கை, இந்த மாதிரி 1008 கொள்கையில வச்சுக்கிட்டு வழிகட்ட கூட்டமா இன்னைக்கு ஷியா உலகத்துல வட வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா காலத்துலதான் இந்த ஷியாக்கள் தாறுமாற தளத்துக்குறாங்க. அந்த ஷியாக்களுடைய லானத்துக்கு ஆளானவர்களே யாரும் ஒருத்தரு, அணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர். இன்னைக்கு வரலாம் எந்த முனாஃபிக்குகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேல நடத்தை கட்டவள் என்ற ஒரு இட்டுக்கட்டை பரப்பினார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே வானத்திலிருந்து ஆயத்தை இறக்கி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பரிசுத்தமானு சொன்னாங்களோ, அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை இன்னைக்கு வரலாம் ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, நடத்தை கட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. யாருங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை நடத்தை கட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷியாக்கள். ஷியாக்கள் மட்டும் இல்லைங்க, தௌஹீத சொல்றோம்னு சொல்றவங்க சொல்லி ஒரு ஆள் அடைஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஆள் என்ன பண்றாரு, சஹாபாக்கள் மோசமானவங்க, சஹாபாக்கெல்லாம் பரிசுத்தமானவங்க கிடையாது, சஹாபாக்கெல்லாம் எல்லாரும் யாரும் யாரும் கட்டுப்படும், அது தௌபக்கர் கட்டுப்படுவாங்க, உமர் கட்டுப்படுவாங்க, ஆயிஷா கட்டுப்படுவாங்க, அலி கட்டுப்படுவாங்க, எல்லாருமே ஒட்டுமொத்தமா எல்லாருமே தப்பு செய்யறவங்க, யாரை பின்பற்றணும் அவசியம் இல்லையா, சஹாபாக்கெல்லாம் பாவம் செஞ்சிருக்காங்களா, சஹாபாக்க திருடி இருக்காங்களா, நவுது பில்லா, சஹாபாக்க விபச்சாரம் பண்ணிருக்கலாம், இப்படி பட்டவர்த்தனமா பேசி இறை மறுப்புகள் எங்கேயிருந்து ஆரம்பிக்குதுடா, குஃபர் எங்கேயிருந்து ஆரம்பிக்குதுடா, சஹாபாக்களை எப்ப மட்டமா பேச ஆரம்பிக்கிறானோ அங்கிருந்து குஃபர் ஆரம்பமாகுது. இமாம்களை மறுத்து, சஹாபாக்களை மறுத்து, அடுத்த ஹதீஸ்களை மறுத்து, அடுத்த இதை மறுத்துருவாங்க, அல்லாஹ்வையும் குரானையும் மறுத்துருவாங்க. இமாம்களை மறுக்க ஆரம்பிச்சவங்க இப்ப எதை மறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சஹாபாக்களை ரொம்ப மட்டமா கேவலமா. ஒரு சஹாபி போனாரா, ஒரு சஹாபி வந்தாரா, அபூபக்கர் எழுந்தாரா, உமர் உட்கார்ந்தாரா, என்ன உங்க வேலைக்கார மாதிரி. அபூபக்கர் போனாரா, அப்ப அப்பாஸ் எதிரில் வந்தாரா, உமர் சிரிச்சாரா, எல்லாம் யாருங்க, எல்லாம் யாரா, சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும், அன்ஹும், அன்ஹும்னா யார் தெரியுமா, அந்த சஹாபாக்களை சொல்றான். எந்தெந்த சஹாபிக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அத்தனை பேரும் சஹாபாக்கள். ஈமான் கொண்ட நிலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நேரத்தில் பார்த்தவர்கள் கூட, ஈமான் கொண்ட நிலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நேரத்தில் சக்கராத் நேரத்தில், ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை பார்த்தவர்கள் கூட யார்தான், சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார், வரலூ அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள், பரஸ்பரம் திருப்தி ஏற்பட்டுச்சு. யாரப்பா சொல்றான், அல்லாஹ், உத்தம சஹாபாக்களை பத்தி சொல்றான். இன்னைக்கு தௌஹீத சொல்றேன், குர்ஆனை சொல்றேன், ஹதீஸ சொல்றேன் சொல்லிக்கிட்டு சஹாபிகள் மட்டமானவங்க, சஹாபாக்களை தப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு சஹாபி விபச்சாரம் இருக்காரு, சஹாபி விபச்சாரம் செஞ்சாங்க, ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் செஞ்சாங்க. எதுக்காண்டி செஞ்சாங்க? அல்லாஹ் அவர்களை செய்ய வைத்தான், அல்லாஹ் அவர்களை செய்ய வைத்தான். ஏன்? ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டா அவருக்கு இஸ்லாமிய சரியத்துப்படி என்ன தண்டனை நிறைவேற்றி காட்டணுமா இல்லையா? அதுக்கு பிராக்டிகல் ஒரு ஆள் வேணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் உம்மத்துல பிராக்டிகல் ஒரு ஆள் வேணுமா இல்லையாங்க? ஒரு சாவி திருடினாங்க, பெருமான சலத்து கையை வெட்டுவோம்னு சொன்னாங்க, வெட்டினாங்க. ஏன் திருடிட்டா எப்படி கையை வெட்டணும்? இந்த உம்மத்துக்கு பிராக்டிகலா காட்டணுமா இல்லையா? ஒரு சாவி விபச்சாரம் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் தண்டனை எம்எல் நிறைவேற்றுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மறைக்க, அந்த சாவி மறைக்கவா செஞ்சாங்க? நினைச்சா மறைச்சிருக்கலாம்ல, அந்த சாவி நினைச்சா யாரும் தெரியாம மறைச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டு எனக்கு அல்லாஹ் மத்தியில போயிருக்கலாம்ல. ஏன் ரசூலுல்லாஹ் முறையிட்டான், யார் ரசூலுல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன அல்லாஹ் தண்டனை எம்எல் நிறைவேற்றுங்க, என்ன சாட்டையால் அடிங்க, என்ன கல்லால் அடிச்சு கொள்ளுங்க கேட்டாங்கல்ல. அப்ப அல்லாஹ் செய்ய வைத்தான் விபச்சாரம். ஏன் சொன்னா இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்திலே ஒருவன் அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சியில் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை எப்படி கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் என்று பிராக்டிக்கலா இந்த உம்மத்துக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபியை கபூல் செய்தான். எதற்காக வேண்டி? இந்த உம்மத்துக்கு காட்டுறதுக்காண்டி. அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க அந்த சஹாபியை, அவங்க செஞ்ச விபச்சாரம் விபச்சாரம் அல்ல. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி மௌத்தா பனவரை சொல்றாங்க, லக்கத் தாவ தௌபத்தன், இந்த சஹாபி எப்படிப்பட்ட தௌபா செய்து விட்டார் என்றால், லவ் குசிமாலா அஹ்லில் மதினா லகஸமத்துஹு, இந்த மதினா வாசிகள் அத்தனை பேருக்கும் அந்த தௌபாவை பங்கிட்டு கொடுத்தாலும் அத்தனை பேர் சில பாவத்திற்கும் அந்த தௌபா போதுமானது. நபிசல்லான் சொன்னாங்க. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, உலகத்தில் அத்தனை மக்கள் செய்த தௌபாவுக்கும் இந்த ஒரு சஹாபியோட தௌபா போதுமானது. எப்படி என் நாக்கு வருது தஹா சஹாபாக்களை குறை சொல்றதுக்கு? எப்படி நாக்கு சஹாபாக்களை குறை சொல்றதுக்கு? இன்னைக்கு ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ் சொல்றாரு, அந்த ஹதீஸ் எங்க இருந்து கிடைச்சது? சஹாபி சொல்லாம எப்படி ஹதீஸ் வரும்? சஹாபி சொல்லாம எப்படி ஹதீஸ் கிடைச்சது? இவர் ஆபாபை கேட்டு வந்தார் ஹதீஸ, அவருக்கு தாபாபை கேட்டு வந்தார் ஹதீஸ். சஹாபி சொல்லாம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி என்ன பா சொன்னாங்க அப்படின்னு சஹாபி சொல்லாம இவங்களுக்கு எப்படி ஹதீஸ் கிடைச்சது இன்னைக்கு? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டியது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஹதீஸ்களை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த ஹதீஸை யார் சொன்னதுதான்? சஹாபாக்கள் சொன்னதுதான். அந்த ஹதீஸை சஹாபாக்கள் சொன்னதுதான். இது எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த நாக்கிய வச்சுட்டு அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இல்ல பேசுவான்ல, அல்லாஹ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், அல்லாஹ் எல்லாம் சும்மா ஹம்பக்கு, அதெல்லாம் ஃப்ராடு, அல்லாஹ் மொத்தம் கிடையவே கிடையாது அப்படின்னு எதை வச்சு பேசுறான்? அல்லாஹ் கொடுத்த நாக்க வச்சு பேசுறான். அந்த மாதிரி காஃபிர்கள் பேசுறானுல்ல, நாஸ்திகள் பேசுறாங்கல்ல, அல்லாஹ் கொடுத்த நாக்க வச்சு அல்லாஹ் இல்லன்னு, அந்த மாதிரி சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ வச்சு சஹாபி தான் இல்ல. சகோதரர்களே, இந்த மாதிரி சூழ்ச்சி நீங்க ஆளாயிடாதீங்க, நீங்களும் ஆளாடாதீங்க, மற்றவங்களை சொல்லுங்க. சஹாபாக்கள் தவறு செய்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தவறு செய்ய வைத்தான். ஏன்? இந்த உம்மத்து காட்டுறதுக்காக வேண்டி. தப்பு செஞ்சுட்டா எப்படி நடக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி. ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி மனுஷங்க தானங்க, சஹாபிகள் யாரும் மலக்குகள் கிடையாது, அவங்க மனிதர்கள் தான், தவறு செய்தார்கள். ஆனால் அந்த தவறை எப்படி நிவர்த்தி பண்ணாங்க அதை பின்பற்றும் நாம. ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு பேரிச்சமலை வியாபாரம் பண்றாங்க, பேரிச்சமலை வியாபாரம் பண்றாங்க, ஒரு பெண்பள வந்து கேக்குறாங்க பேரிச்சமலை இருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த சாபி என்ன பண்றாங்க, உள்ள வாங்க நல்ல பேரிச்சமலை காட்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த பெருமானா சலம் சொல்றாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில இருந்தா மூணாவது அங்க யார் இருப்பா? சைத்தான் இருப்பான். அந்த சஹாபி அந்த அந்நிய பெண்ணோட கொஞ்ச நேரம் இருந்தாங்க, மூணாவதா சைத்தான் வந்துட்டான், அந்த பெண்மணியை முத்தம் கொடுத்துறாங்க. யாரு? அந்த சஹாபி. உடனே ஓடி போய் அந்த சஹாபி பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ற ரசூலாட்ட, அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ணல, உடனே சஹாபி ஓடி போனார் ரசூலுல்லாஹ்ட, யா ரசூலுல்லாஹ் நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு என்ன தண்டனை கொடுங்க. இதுல நம்ம சஹாபாக்கள் பின்பற்ற வேண்டாமா? தப்பு செஞ்சாங்க சஹாபாக்கள், அந்த தப்புக்கு பிறகு எப்படி தௌபா செஞ்சாங்க? நீ தப்பு செய்யாத மனுஷன் யாருங்க உலகத்துல? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம், சஹாபாக்கள் தப்பு செஞ்சோன்னு சொல்றாரு, அவர் பரிசுத்தமானவரா? உலகத்தை தப்பே செய்யாதவர் அவரு? அவர் ஃப்ராடே பண்ணாதவரா? அப்படிப்பட்டவர்கள் எப்படி தௌபா செய்யணும் கத்துக் கொடுத்தவங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க, யா ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு என்ன விபச்சாரம் பண்ணா அது தண்டனை இருக்குது அல்லாஹ் சொல்லிருக்கான், முத்தம் கொடுத்தா அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தாங்க. லோஹருடைய வக்த் வருது, லோஹருக்கு முன்னாடி நடக்குது, லோஹருடைய வக்த் வருது, ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறாங்க, அந்த சஹாபியும் தொழுறாங்க. தொழுத உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கிறான், இன்னல் ஹசனாத் யுதீபுன சையாத், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உங்களுடைய சின்ன சின்ன பாவங்களை கரைத்து விடும். சின்ன சின்ன பாவங்களை கரைச்சிடும். இவ்வளோ பெரிய பாக்கியங்க, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல் நாம் தொழுகிறோம், சின்ன அமல் தான், ஆனால் நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்கள் அந்த நன்மையினாலே அழிக்கப்பட்டுரும். எது தேவையில்லை? தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனசால திருந்தினாலே போதும், நாம் செய்யக்கூடிய சின்ன பாவங்கள், நாம் கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்களே, வுது செய்யும் பொழுது முகத்தை கழுவும் பொழுது கண்ணால் செய்த பாவங்கள் கரைகின்றன, கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் கரைகின்றன, காலை கழுவும் பொழுது காலால் செய்த பாவங்கள் கரைகின்றன. ரசூலுல்லாஹி சொல்றாங்களே, அப்ப நல்ல காரியங்கள் உங்களுடைய சின்ன சின்ன பாவங்களை போக்கி விடுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆயத்து, அப்படிங்கிற சட்டம் நம்ம கிடைக்கிறது காரணமா இருந்தது யாரு? சஹாபி தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கின உடனே யார் பார் புத்தம் கொடுத்தவரு? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, சஹாபா உட்கார்ந்துருக்காங்க, யார் பார் புத்தம் கொடுத்தவரு அப்படின்றாங்க. சஹாபி தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு, என்ன பண்றது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், கூணி குறிப்பே உட்கார்ந்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பண்ணி தானே எழுந்துரு சொல்லி சொன்னாங்க. உன்னுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், உன்னுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். நாம் நீ செஞ்ச இன்னைக்கு தொழுத பாருல ஒரு தொழுகை, இந்த தொழுத தொழுகை உன்னுடைய மன வருத்தத்தின் காரணமாக தெரிஞ்ச தப்பு செஞ்சுட்ட, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கல, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் திருந்தோம் நீங்க நினைக்கிறீங்க, நீங்கள் தொழுத தொழுகை உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருச்சு. இவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உம்மத்து கிடைக்கிறது யாருங்க? காரங்க காரணம் சஹாபாக்கள் தானே காரணம். அப்ப இமாம்களை மறுக்க ஆரம்பித்தவர்கள் இன்னைக்கு யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க? சஹாபாக்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து எப்ப சஹாபாக்கள் மீதே நம்பிக்கை இல்லையோ, அப்ப சஹாபாக்கள் அறிவிக்கிற ஹதீஸ்கள் மேலையும் நம்பிக்கை பொறுத்து ரொம்ப நேரம் ஆகாது. ஹதீஸ்கள் மேல நம்பிக்கை போயிட்டா அடுத்து எங்க போயிட வேண்டியதா? குரான்லையும் அல்லாட்டையும் கை வச்சிட வேண்டியதான். இறை மறுப்பு என்பது இங்கிருந்தான் ஆரம்பமாகுது, குஃபருங்கிறது இங்கே தான் ஆரம்பமாகுது. அதனால நல்லா தானே பேசுறாரு, நல்லா தானே சொல்றாரு, இவ்வளவு அற்புதமான கருத்து சொல்றாரு. ஷைத்தானை விட நல்லா பேசுற உலகத்தில் யாரும் கிடையாதுங்க, ஷைத்தானை நல்லா அழகா பேசுற உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட ஹிதுமத் இந்த சமுதாயத்தை செய்தார் என்றால், ஷியாக்கள் இன்னைக்கு எல்லாம் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவை பழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஷியாக்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவருக்கும் ஷியாக்களுக்கு என்ன வித்தியாசம்? ஷியாக்கள் நிகர ஆயிஷா ரழியல்லாஹு பழிக்கிறாங்க, அபூபக்கர் பழிக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு பழிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா நடத்தை கெட்டது வந்து நாக்கூசா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷியாக்களுக்கும் இந்த தௌஹீத்வாதிக்கும் என்ன வித்தியாசம்? அதனால அருமை சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ்வால் சான்றளிக்கப்பட்டவர்கள். அது நேற்று சொன்னேன், ஆயிஷா சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தால் அவதூறு சொல்லப்பட்டது, அவர்களை ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை பேச வச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தால் ஒரு அவதூறு சொல்லப்பட்டது, அப்பொழுது அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்தான். ஆனால் என் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் குழந்தையும் பேச வைக்கல, கிழவனையும் பேச வைக்கல, அல்லாஹ்வே பேசினான். ஆயிஷா சொல்றாங்க, அப்படிப்பட்ட உன்னதமான ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்ட பொழுது அலி ரழியல்லாஹு தஆலா குஃபால இருக்கிறாங்க. அப்பதான் இந்த ஹாரிஜியாக்கள் ஷியாக்கள் எல்லாம் உருவாகிறாங்க. அலி ரழியல்லாஹு அல்லாஹ் ரசூலு அல்லாஹ்வுடைய தூதர்லாம் சொல்லி மேல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் ஓவரா போய் என்ன ஆகுது, ஓவரா போய் அலி ரழியல்லாஹு ரசூலு இருக்கட்டும், அலிதான் அல்லா அப்படின்ட்டான். அலிதான் யாரு? அல்லான்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா யா அலிங்குவாங்க, யா அலி தூலா, அரே நாம் போலிமாம் ஜூ ஜா கேள்விப்படுத்திக்கலாம். எங்க பஞ்சால அது ஏன் நெருப்பில் குதிக்கிறாங்க? இந்த ஷியாக்கள் ஏதோ நெருப்புல குதிக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் மறுமையில குதிக்க போறாங்கல்ல, அது இங்கே பிராக்டிஸ், மறுமையில போக போறாங்கல்ல நெருப்புக்கு, அது இங்கே பிராக்டிஸ் பிராக்டிக்கலா. அதனாலதான் ஷிர்கு குஃப்ரு பண்றோம் எல்லாருமே, எல்லாத்தையும் பழக்கம் உண்டு. காஃபில இருந்து பழக்கம் உண்டு, பூக்குழின்னு சொல்லுவாங்க. பூக்குழினா என்னங்க? பூ அறுப்பி வச்சு அதுல குழி இல்ல, நெருப்பு குழி, அதுல குதிக்கிறது அது பேர் பூக்குழி. ஏன் பெரிய குழியில உள்ள போறோம், அது இங்க பிராக்டிக்கலா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷியாக்களும் மறுமையில பெரிய நெருப்புல உள்ள போறோம், இங்க கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துப்போமே எப்படி பாப்போமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யா அலி அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி யாரை கூட ஆரம்பிச்சாங்க? யா அல்லாஹ்னு சொல்ற மாதிரி யாரை சொல்ல ஆரம்பிச்சாங்க? யா அலின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அலி ரழியல்லாஹு இது அலி ரழியல்லாஹு எந்த மாதிரி தப்புமே கிடையாதுங்க, அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அலி ரழியல் என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, அட பாவிகளை அப்பெல்லாம் சொல்லாதீங்களா அப்படின்னாங்க. யாரை கூப்பிட்டு? இந்த அலிதான் அல்லான்னு சொன்னாங்களா அவங்களை கூப்பிட்டு? அவன் கேட்கற மாதிரி இல்ல, இதுல இல்ல நீங்க தான் அல்லாஹ் அப்படின்னா, இல்ல நீங்க தான் அலின்டா அல்லான்டா. அலி எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, இல்ல அப்படி சொல்லாதீங்களா சொல்லாதீங்களா கேட்கற மாதிரி இல்ல. அலி ரதி என்ன பண்ணாங்க? யார் யாரெல்லாம் அல்லாஹ் சொல்லி கை தூக்குங்க அப்படின்னாங்க, என்ன அல்லாஹ் சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னாங்க. எல்லாம் கை தூக்குனாங்க, எல்லாம் கை தூக்கணும், கை தூக்குறவங்க ஓரமா வாங்கினாங்க. எல்லாம் அலி நமக்கு ஏதோ பெரிய பதவி தர போறாரு அப்படின்னு ஓரமா வந்தாங்க. பெரிய குழி தோண்டினாங்க, அலி ரதி தானோ பெரிய குழி தோண்டினாங்க, நெருப்பை வளர்த்தாங்க, அத்தனை பிடி பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அத்தனை பேரும் நெருப்பால் எடுத்து சாகடித்தார்கள் யாரு? அலி ரதி. ஏன் உலகத்துல இன்னொருத்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது, என்ன பார்த்து யாரும் அல்லாம் சொல்லக்கூடாது, இதுதான் பெரிய பதவி தெரிஞ்சு ஓரமா வந்தான். அதே இதில் அப்படியே நெருப்பில் போட்டு பூசிக்கி சாகடிச்சாங்க. இது சஹாபாக்களுக்கு மத்திய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. ஏன்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், லா துஅதிபு பி அதாபில்லா, நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய அதாபு, அந்த அதாவை கொண்டு நீங்கள் யாரையும் அதாபு செய்யாதீர்கள், வதைக்காதீர்கள். அதனாலதான் ஒரு பாம்பு ஒரு எலி பல்லி இதெல்லாம் அடிச்சா இதில் போடக்கூடாதுங்க, நெருப்பில் போடக்கூடாது. நீங்க எறும்பு புத்தந்தா என்ன பண்ண நெருப்பு வைப்பாங்க அதெல்லாம் தப்பு நெருப்பு வைக்க கூடாது கிருஷ்ணால ஊத்துங்க பெட்ரோல ஊத்துங்க மருந்து போடுங்க வேற ஏதாவது வேலை சாப்பிடுங்க என்ன பண்ணக்கூடாது பாம்பு அடிச்சு நெருப்புல போடுறது வள்ளி அடிச்சு நெருப்புல போடுறது சில பேர் மூட்டை பூச்சி பிடிச்சி நெருப்பு போடுவாங்க கொசுவை பிடிச்சி இந்த மாதிரிலாம் நெருப்புல போட்டு எந்த ஜீவனையுமே சாப்பிடிக்க கூடாது ஏன்னா ரசூலா செஞ்சுறாங்க நெருப்பு என்பது அது அல்லாஹ்வுடைய அதாப் அது அல்லாவுக்கு மட்டுமே உரிய அதாப் நரகம்ங்கிறது அந்த அல்லாவுடைய அதாபினால் நீங்கள் யாரை கொண்டு வதைக்காதீர்கள் அப்படின்னு ரசூலாவுடைய ஹதீஸ் இருக்குது அப்ப சஹாபாக்களை மட்டும் சர்ச்சை வந்துச்சு அலி ரதியல்லாஹு இப்படி தன்னை அல்லாஹ் என்று சொன்னவர்கள் போறா நெருப்பு குழியில போட்டு எரிச்சாங்களே இது சரியா அலி ரதியல்லாஹு ரசூலுடைய ஹதீஸ்க்கு மாற்றம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சர்ச்சை வரும்பொழுது ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் அவங்கள்ட்ட கேக்குறாங்க அப்பாஸ் ரதியல்லாஹு கேக்குறாங்க அலி செஞ்சு சரியா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் சொன்னாங்க அலி ரதியல்லாஹு செஞ்சு நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னாங்க நூத்துக்கு நூறு சரி அப்படின்ட்டாங்க இது எப்படி ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்களே நெருப்புங்கிறது அல்லாஹ்வுடைய அதாபு அந்த அதாபை கொஞ்சம் அதாவது செய்ய சொல்லிருக்காங்களே அப்படிங்கும் அலி ரதியல்லாஹு செஞ்சு எப்படி சரியா இருக்கும் அப்படின்ட்டாங்க அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு கேட்டாங்க அலி ரதியல்லாஹு யார நெருப்புல போட்டாங்க யார நெருப்புல போட்டாங்க அவங்க சொன்னாங்க அவங்களை யார் அல்லான்னு சொன்னாங்களோ அவங்க நெருப்புல தூக்கி போட்டாங்க ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய அதாபு அதை கொண்டு அதாபு செய்யாதீர்கள் யார் நெருப்புல போட்டாங்களோ அவங்களை பொறுத்தால் அவங்க அல்லாஹ் யாரு அலி அவங்களுடைய அல்லாஹ் நெருப்புல தூக்கி போட்டாரு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க அதற்கு இப்படி அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க யார் அலி அல்லான்னு சொன்னானோ அவனை பொறுத்தல அவங்களுடைய அல்லாஹ் யாரு அலிதானே அப்ப அவங்களுடைய அல்லாஹ் அவங்க நெருப்பு தூக்கப்பட்டாரு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு பதில் சொன்ன உடனே இந்த சர்ச்சை அப்படியே அடங்கி போச்சு அதுக்கு பிறகுதான் அலி ரதியல்லாஹு அல்லான்னு சொல்ற கூட்டம் அழிஞ்சிச்சு இல்லைன்னா இன்னைக்கு ரசூல்லா அன்னைக்கு அலி ரதியல்லாஹு இந்த ரசூல்லான்னு சொல்ற செய்தி வராம போயிடுச்சு பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச அன்னைக்கு அவங்க தூக்கப்பட்டிருப்பாங்க நெருப்பு தூக்கி போட்டிருப்பாங்க அந்த அடிப்படை சகோதரர்ல அலி ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல உஸ்மான் ரதியல்லாஹு ஷஹாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு என்ன பண்றாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அந்த குழப்பத்தை சரி பண்றதுக்காக வேண்டி அலி ரதியல்லாஹு சந்திக்கிறதுக்காண்டி பஸ்ராவுக்கு போறாங்க பஸ்ரா எங்க இருக்குங்க ஈராக்கில் இருக்குது ஈராக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு மதீனாலிருந்து பிரயாணம் பண்ணி போறாங்க போனா அங்க ஆயிஷா ரதியல்லாஹு சமாதானம் பேசுறதுக்கு போறாங்க ஆனா அங்க என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு கூட இருந்தவங்க வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஏதோ ஒரு பெரிய படையோட வர்றாங்க ஒரு போர் நடத்த வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வளர்ந்திய பிறகு கடைசியில் ஒரு போர் மூன்றுது என்ன ஆயிடுது போர் மூன்றுது அது ஆயிஷா ரதியல்லாஹு எவ்வளவு அவாய்ட் பண்ண பாக்குறாங்க அவங்களும் அவாய்ட் பண்ண முடியல அலி ரதியல்லாஹு எவ்வளவு அவாய்ட் பண்ண பாக்குறாங்க அவாய்ட் பண்ண முடியல அந்த போர்க்களத்தில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தின் மீது ஏறி அப்படியே போர்க்களத்தை வளம் வர்றாங்க மனம் வந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க மக்களே நான் சொல்றது கேளுங்க நான் உங்களை தாய் நான் யாரு ஸ்தானத்தில் உள்ளவன் உங்களை தாய் ஸ்தானத்தில் உள்ளவன் நான் சொல்றேன் கேளுங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு ஹுத்பாவை நடத்துறாங்க யாரு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு பெரிய ஹுத்பாவை நடத்தி அந்த போரை அமைதி கொண்டு வர்றாங்க போர்க்களத்துக்கே போய் அந்த போர்ல அவங்க ஒட்டகத்தின் மீது ஏறி அப்படியே சுத்தி வர்றதுனால அந்த போருக்கே இன்னைக்கு வரலாம் வரலாறுல என்ன பேர் அப்படின்னு ஜங்கே ஜமல்னு பேரு ஜமல்னா ஒட்டகம் அவங்க ஒட்டகத்தில் ஏறி சுற்றி வந்ததுனால அந்த போருக்கு பேர் என்னங்க ஜங்கே ஜமல் ஒட்டக போர்னு பேர் அந்த ஒட்டக போரை முடிவுக்கு வந்த மிகப்பெரிய பொறுப்பு யாரை சார்ந்தது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு சார்ந்தது ஆனா இவங்க பஸ்ராக்கு போனதுனால தான் அந்த போர் என்ன ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போர் முன்னிடுச்சு இதனால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காலம் முழுதும் வருத்தப்பட்டாங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க நான் மூத்தா போயிட்டுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நடக்க பண்ணாதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல என்ன பண்ணாதீங்க என்ன அடக்கம் பண்ணாதீங்க பெருமானாருடைய மற்ற மனைவிமார்கள் அடக்கமா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகையில என்னை அடக்கம் பண்ணுங்க ஏனென்றால் பெருமானாருக்கு பக்கத்திலே அடக்கமாகக்கூடிய தகுதி நான் இழந்து விட்டேன் யார் சொன்னது தங்களை தங்களுடைய தரஜாவை அந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டாங்க அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க ரசூலுல்லாஹுக்கு அருகில் அடக்கமாகக்கூடிய தரஜாவை அந்தஸ்தை நான் இழந்து விட்டேன் ஏனென்றால் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தனியா எங்கேயுமே பிரயாணம் பண்ணது கிடையாது ஆனால் இந்த பஸ்ராவுக்கு சமாதானத்திற்காக நான் போனேன் அதனுடைய விளைவு என்ன ஏற்பட்டு போச்சு போர் ஏற்பட்டு போச்சு இது ரசூலுல்லாஹுடைய கட்டளையை மீறி செய்யலாம் நினைக்கிறேன் ரசூலுல்லாஹி கட்டளையை மீறி செய்யலாம் நான் நினைக்கிறேன் அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அடக்கமாகக்கூடிய அந்தஸ்தை நான் இழந்துட்டேன் அதனால மூத்தபடி நான் எங்க தான் அடக்கம் பண்ணணும் ஜன்னத்தில் பக்கையில் தான் புது கபர் சார்ந்த நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வசிய செஞ்சாங்களாம் ஹைர் இப்படி 18 ஆண்டுகள் வரை என்னை ஆயிஷா இருந்தாங்க. இந்த 18 வருஷமோ அதாவது இந்த பாவத்தை இந்த தவறு நினைச்சு நினைச்சு, பாவம் இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்டு போச்சு, இவங்க நல்லது நினைச்சு போனாங்க அங்க தப்பு நடந்து போச்சு, ஆனாலும் என்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இந்த தவறை நினைத்து நினைத்து நினைத்து 18 வருஷமா தனிமையிலே இருந்தாங்களாம். தனிமையா யாராவது வந்து கேட்டா அதை சொல்றது, பாடம் நடத்துறது, அதோட வேற எந்த அரசியல் விஷயங்களிலேயோ ஆட்சி அதிகார விஷயங்களையோ தலையிடவே மாட்டாங்களாம். யாராவது வந்து ஆயிஷாட்ட ஆலோசனை கேட்டா கூட தயவு செய்து என்கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க, நீங்களா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஏன்னா நான் செஞ்ச இந்த ஒரு தப்புக்கு நல்லா இருந்த தௌபா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹைர் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு கல்வி ஞானத்தை பற்றி எல்லா சஹாபாக்களும் சிலாயிச்சு சொல்றாங்க. அபு மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லும் சொல்றாங்க, மா அஷ்கல அலைனா ஹதீஸன் கத்து ஃபஸால்னா ஆயிஷத இல்லா வஜதுனா ஐந்தஹு மினு இல்மா. நாங்கள் எந்த முஷ்கிலான சட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமமான சிக்கலான சட்டமா இருந்தாலும் சரி, அது யாத்திரை போனா எனக்கு தெளிவு கிடைச்சிடும். அன்னை ஆயிஷா போனா போது எனக்கு தெளிவு கிடைச்சிடும். எவ்வளவு சிக்கலா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், இது எப்படி திருக்கறது எனக்கு தெரியாது, ஆனா நீ ஆயிஷா போவேன், போனா ஆயிஷா ரதியல்லாஹு தெளிவு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெளிவாயிடும். அது எல்லாரும் ஏத்துப்பாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு சொல்லக்கூடிய தீர்வை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க எந்த அளவுக்குன்னா சொன்ன பாத்தீங்களா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் பண்றது சஹாபாக்கள் என்ன வந்துச்சு, கருத்து வேறுபாடு வந்துச்சு. நான் சொன்னோம்ல ரசூலுல்லாஹி வஃபாத் ஆன உடனே அவங்க எங்க அடக்கம் பண்றது அப்படின்னு கருத்து வேறுபாடு வந்தபோது அந்த கருத்து வேறுபாடு தீர்த்து வச்சு யாருதான், ஆயிஷா ரதியல்லாஹு அலைஹா தான். ஆயிஷா தன் தந்தையை கூட சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அந்த சொல்லிருக்காங்க, இதா இருக்காங்க ஆயிஷா ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா தான் இதா இருக்காங்க, அதனால தன் தந்தையை கூட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அந்த சொல்லிருக்காங்க, ஒரு நபி எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அங்கதான் அல்லாஹ் என்ன பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவான், மரணிக்க செய்வான், உயிரை வாங்குவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அன்னை ஆயிஷாவோட வீட்டில் அடக்கம் செய்யறாங்க. இப்படி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கல்வி ஞானத்திலையும் சிறப்பிலே திறந்து விளங்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜெயிதுபன் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஆயிஷாவை பத்தி, லவ் ஜுமியா இல்மு நாசி குல்லையும், மக்களுடைய எல்லாருடைய கல்வியையும் ஒன்று சேர்த்து அன்னை ஆயிஷாவுடைய கல்விக்கு முன்னால் வைத்தால் மக்களுடைய கல்வி ஒன்றுமே இல்லை, எல்லா மக்களுடைய கல்வியையும் ஞானத்தையும் ஒன்று சேர்த்து அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு கல்விக்கு பக்கத்துல வச்சா மக்களுடைய கல்வி என்ன கிடையாது, நத்திங், ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கல்வி ஞானம் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு 2410 ஹதீஸ்களை அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள சிக்கலான எத்தனையோ விஷயங்கள்ல, அதாவது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன பொழுது அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா பெரிய சர்ச்சை சஹாபாக்கள் மத்தியில ஆயிஷாவை தீர்த்து வச்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருக்குதா இல்லையா ஆயிஷாவை தில்லத்திலே தீர்த்து வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானம்லாம் கிடையாது, மறைவான ஞானம் யாருக்கு மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். அப்பப்ப அல்லாஹ் என்ன அறிவிச்சு கொடுத்தானோ அதான் ரசூலுல்லாஹி தெரியும், அப்பப்போ அல்லாஹ் ரசூலுக்கு என்ன அறிவிச்சு கொடுத்தானோ அதான் தெரியும். அவங்களால ஏதாவது விஷயம் மறைவான விஷயத்தை அறிஞ்ச முடியுமாண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா தெல்லத்தில் தீர்ப்பளிக்கிறாங்க. அதே மாதிரி மேராஜ் ஒரு விஷயத்துல, அதே மாதிரி நபிமார்கள் எல்லாம் பாவமற்றவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல, அதே மாதிரி மௌத்தானவங்களுக்கு காது கேட்குமா அப்படிங்கிற விஷயத்துல, இந்த மாதிரி பல கருத்து வேறுபாடுள்ள விஷயங்கள்ல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க, தெல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெரிய பெரிய பேச்சாளராக இருந்தாங்க, ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தாங்க. சொன்னோம்ல அந்த ஜங்கே ஜமல்ல எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு அவங்க நிகழ்த்தி அந்த வீர உரை தான் என்னாச்சு, அந்த போரையே முடிவு கொண்டு வந்துச்சு, எல்லாரும் ஆயுதங்கள் கீழே போட்டாங்க. அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பேச்சு திறமை இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக பேசுவாங்க, யார் வந்து பேசினாலும் சரி ரொம்ப இனிமையான பேச்சு, யாரையும் வந்து மனம் கெடுக்கிற மாதிரி பேச மாட்டாங்க, யாரையும் வந்து கடுகடுன்னு பேச மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இதெல்லாம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய நற்குணங்கள். அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இபாதத்தில் அவங்கள மாதிரி எந்த சஹாபியும் கிடையாது, அவ்வளோ இபாதத்தில் மிகச்சிருந்தாங்க. குறிப்பாக ரமலானுடைய இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய தராவி தொழுகையில் தன்னுடைய அடிமை ரக்வான் ரழியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அடிமை வச்சிருந்தாங்க, அந்த அடிமைக்கு பேர் என்ன, ரக்வான் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த ரக்வான் ரழியல்லாஹு அன்ஹு ரழியல்லாஹு அன்ஹு இமாமா முன்னால் நிக்க வச்சு பர்தா போட்டு அதுக்கு பின்னாடி ஆயிஷா என்ன பண்ணுவாங்க, வழமையா ரமலானுடைய தராவி தொழுகையில தொழுவாங்க, ரமலானுடைய தராவி தொழுகைகளை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழுவாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபத் என்று சொல்லக்கூடிய வாரி வழங்கும் தன்மையில அவர்களுக்கு நிகர் அவரே, அமீர் மாவியா காலத்துல அது அலி ரழியல்லாஹு பிறகு மாவியா ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு 100,000 திரகம் அன்பளிப்பா கொடுத்து அனுப்புறாங்க பைத்துல் மால்ல இருந்து, 100,000 திரகம் அன்பளிப்பா கொடுத்து அனுப்புறாங்க பைத்துல் மால்ல இருந்து. அப்ப அன்னை ஆயிஷா ரழியல் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுடைய அடிமை பெண் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த 100,000 திரகம் வருது அன்பளிப்பா, வந்த உடனே அன்னை ஆயிஷா கான யார் கொடுத்தாரு, அமீர் மாவியா கொடுத்து அனுப்புறாரு பைத்துல் மால்ல இருந்து, அப்படியா தன்னுடைய அடிமைட்ட கொடுத்து அப்படியே கொண்டு போய் சதக்கா பண்ணிடு அப்படின்ட்டாங்க, அப்படியே கொண்டு போய் சதக்கா பண்ணிடுட்டாங்க. அன்னைக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு நோன்பு வச்சிருந்தாங்க, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அன்றைய தினம் நோன்பு வச்சிருந்தாங்க. அந்த அம்மா அடிமை பெண்ணும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி உடனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தர்மம் மட்டும் வந்தாங்க. அன்றைக்கு இரவு அன்றைக்கு சாயந்தரம் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு பேரச்சம்பளம் கொண்டான்னு கேட்கறாங்க. அடிமை பெண்ட அப்பா அந்த அடிமை பெண் சொல்றாங்க, இல்லையம்மா நோம்பு திறக்க வீட்டில் ஒரு பேரச்சம்பளம் கூட இல்லையம்மா, எல்லாத்தையும் தர்மம் மனசு சொல்லிட்டுமா அப்படின்றாங்க. அப்ப நீ ஆயிஷாரதி சொல்றாங்க, ஏன் சொல்லியிருக்க கூடாதா, கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு கொடுக்கலாமா, போ நீ சொல்லியிருந்தா ஒன்னு ரெண்டு திருகத்தை எடுத்து வச்சு நம்ம பேரச்சம்பளத்துக்காண்டி எடுத்து வச்சுட்டு மீதிய தர்மம் பண்ணிருக்கலாமே, நீ ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி தன்னுடைய வீட்டில தனக்கென்று நோன்பு திறப்பதற்கு ஒரு பேரித்தம்பளம் கூட இல்லாத நிலையில வந்த 100,000 திருகத்தியான ஆயிஷாரதி இல்லாதனா ஒரே நேரத்தில் தர்மம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தர்ம சிந்தனையும் சபக்காவுடைய சிந்தனையிலும் அன்னை ஆயிஷாரதி இல்லாதனா மிகைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷாரதி அவங்களுடைய வாழ்க்கையில அவர் உரிமை விட்ட அடிமைகள் மட்டும் 67 அடிமைகள். 67 அடிமைகள், எந்த அடிமை, ஏதாவது முஸ்லீம் அடிமை கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே உடனே அந்த எஜமானுக்கு பணத்தை கொடுத்து அந்த அடிமை விலைக்கு வாங்குவாங்க, வாங்கி உரிமை விட்டுருவாங்க. இப்படி அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமைகள் மட்டும் எத்தனை பேரு, 67 அடிமைகள். இப்படிப்பட்ட உன்னதமான அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஆட்சி காலத்திலே தங்களுடைய 68வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். எத்தனை வருஷங்க, 48-49 வருஷம் விதவையாகவே இருந்து பெருமானார் செஞ்ச பெரிய பணிகளை இந்த சமுதாயத்துக்கு அமானிதமாக ஒப்படைச்சு தன்னுடைய 68வது வயதில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அவருடைய ஜனாசாவை அதற்கு அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாசா தொழ வைக்க அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அக்கா மகன் அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு சுபைர் சொல்லியிருக்கிறேன், அதாவது அவங்களுக்கு பிறகு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்தில் ஷஹீதாக்கப்பட்டு அப்படி 6 நாள் அப்படி தொங்க விட பண்ணோம்ல, அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு தஆலாவுடைய அவங்களே ஆயிஷா ரதியல்லாஹு வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்தாங்க. தன்னுடைய அக்கா மகனே என்ன பண்ணாங்க, வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்தாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு தஆலா கபருக்குள்ள இறங்கி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அடக்கம் செய்கிறாங்க. அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலாவோ ஆயிஷா ரதியல்லாஹு தஆலாவுக்கு ஜனாசா தொழ வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரியாக ஆக்கி அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அவர்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. அன்னாரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.